ശ്രീമാൻ വെങ്കടനാചാര്യ സ്ഫുടിതാർക്കിക കേസരി വേദാന്താചാര്യോമേ സന്നിധത്താമസദാഹൃതി സത്സംശകലശോദീപവൃക്ഷം ശ്രീവാസലക്ഷ്മണസൂരിസുതം ശിശീലം ശ്രീവാസമിഗുരോപ്രാബ്ദസംഗം ക്ഷീരാകലാദിവരണം മഹാമാശ്രയ ശ്രീശൈലവംശോത്സവസോമയാദിനാരായണാര്യാത്മസമസ്തബോധം തത്വോത്രമീടെ വരദാര്യസോണം ആഢ്യം പുനൈരിജ്ഞവരാഹവര്യം പിതാമഹസ്യാപിതാമഹായ പ്രാചേതസാദേശഫലപ്രദായ ശ്രീഭാഷ്യകാരോത്തമദേശികായ ശ്രീശൈലപൂർണ്ണായ നമോ നമസ്താത്. ദേവാധിനാഥകമലാർദ്ദനേഷപൂർവാം ദീപ്താന്തരാം മകളഘോഷണനാസമുഖ്യൈഃ കാമാംസപ്രഭൃതിഭിഃ പരിഘോഷിതാന്തരാം ഗോത്രീം ജഗന്തി ഗുരുപംക്തിമഹം പ്രപദ്യേ. ദിശന്തു മേ ദേവ സദാ ത്വദീയാഃ ദയാതരംഗാനുചരാഃ കടാക്ഷാഃ ശ്രോത്രേഴുമംസാമൃതം ശരന്തീം സരസ്വതീം സംസൃതകാംധേനു. വന്ദേ തമ്യമിനാം ധുരന്ധരമഹം മാനാന്ധകാർദ്രഹാംസാനം പരിവന്ധ്യനാം ദ്വിസാരന്ധാനന്ധാനയ ദത്തം യേന ദയാസിദ്ധാം മുനിനാ ഭീത്വാ വിശുദ്ധം വയഃ കാലേന സ്ഥിരശൈലകൃഷ്ണജലതഃ കാംക്ഷാദികം ദൃഷതി. ജീവനം ജഗതാജീയാത്മവ്യവഹതസ്ഫുടം സ്വതന്ത്രം സർവതന്ത്രേഷു വെങ്കടേശാഭയം മഹ. പൂജന്തം രാമരാമേദീം ധുരമുദ്രാക്ഷരം ആരുഹ്യ വിദാശാഖാം വന്ദേ വാൽമീകിഗോകുലം വാൽമീകേർമണിസംശ്യകൃതാവതാരണ ശന്ദം രാമകൃതാനാദം കോനയാദിപരാം ഗതിം ദുഃപിബന്ധതം രാംചരിതാമൃതസാഗരം ഹൃത്യസ്തംഭനിം വന്ദേ പ്രാചേതസമൈഭ്യം ഗോഷ്പദീകൃതവാരാശിംശകീകൃതരാക്ഷസം രാമായണ മഹാമാലാരത്നം വന്ദേ ലാത്മനം അഞ്ജനാന്തനം വീരം ജാനകീശോഭനാശനം ഗവീഷമക്ഷഹന്താം വന്ദേ ലങ്കാഭയങ്കരം മനോജമം ആതുതുല്യവേഗം ജിതേന്ദ്രിയം ബുദ്ധിമതാന്തരിഷ്ടം വാദാത്മതം മാനവയുഗം ശ്രീരാമൃതം ശിവതാമാനി ഉല്ലംഘ്യജിന്ദോ സലിലം ശലീലം ശോകമഞ്ജം ജനകാത്മജായാഃ ആദായ ദൈനൈവദാഹലങ്കാം നമാമിരം പ്രാഞ്ജലാഞ്ജനേയം വാഞ്ചനേയമതിപാടലാനം കാഞ്ചനാദ്രിഗമനീയ വിഗ്രഹം പാരിജാതതിരുമൂലവാചനം ഭാവ്യാമി ബഹുമാനനം ധനം യത്ര യത്ര രഘുനാഥകീർത്തനം തത്ര തത്രകൃതമസ്തകാഞ്ജലിം ഭാഗവാരി പരിപൂർണലോചനം മാരുതിം നമതരാക്ഷസാന്തകം വേദവേദ്യേ വരേവംസി ദാചേതശകതാത്മജയ വേദപ്രാചേതാദാസീ സാക്ഷാത് രാമായണാത്മനാം തദപകതസമാസസിദ്ധിയോഗം സമോദരോപണദാർത്ഥവാക്യബദ്ധം രഘുവരചരിതം മുണിപ്രണീതം ദശരഹസ്തകഥം ജാമയുദ്ധം ശ്രീരാഘവം ദശകഥാത്മജമപ്രമേയം ശ്രീ സീതാഭിഗുലാന്മയരത്നദീപം ആദാനുബാഹം അരവിന്ദതലായതാക്ഷം രാമം വിശാചലവിനാശകരം നമാമി. വൈദേഹീ സഹിതം സുരത്രമതലേ ഹൈമേ മഹാമണ്ഡവേ മധ്യേ പുഷ്പകമാസനേ മണിമയേ വീരാസനേ സുസ്ഥിതം അഗ്രേ വാചേതി പ്രഭഞ്ജനസുതേ തത്വം മുനിഭ്യ പരം വ്യാഖ്യാനതം ഭരതാദിപരിവൃതം രാമം ഭജേ ശ്യാമളം. ധർമാത്മാ സത്യനന്ധസ്ഥ രാമോ ദാശരഥിര്യതി പൌരുഷേ ചാപ്രതിദ്വന്ദ ശരീരം ധീരാവണി സകൃദേവ പ്രപന്നായ തപാസ്മീതി ദയാചതേ അഭയം സർവഭൂതേഭ്യോ ദദാമ്യേതത്പദം മന. ഉരുക്കാലേ ശരണാകടകിൻറാർക്കും മനക്കടിമയാകിന്തേ നിൻകിൻറാർക്കും അരുക്കാലേ അനവർക്കും അനവരാലും മഞ്ചേലും തരുൾ കൊടുപ്പാൻ ഇതുതാ മോതും ഇരുക്കാലും എഴിൽ മുനിവൻ നിനവിനാലും ഇവയറിവാർ செயலுடனும் நிசவினாலும் அருக்கால் நெழ்கிறதும் அமர்பொன்றின்றும் நெறியுடைத்தார் நிலையுணர்ந்து நிலைபெற்றோமே. கண்டேன் சீதையை அப்படின்னு ஹனுமார் ராமர்கிட்ட லங்கையில் என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்ததோ அதையும் சேர்த்து ராமன் கிட்ட சொல்ற மேல ஹனுமாருக்கு ஒன்னும் கொடுக்கறதுக்கு கைமாறு செய்ய முடியாத மாதிரியான நிலைமையில ராமன் இருக்க. ஏன்னா ஹனுமார ஆச்சாரிய ஸ்தானத்துல பார்க்கணும். பகவான் கிட்ட சீதைன்ற ஜீவன் நாடகத்துல சீதைங்கிறவ சர்வேஸ்வரி தான். ஆனா இந்த நாடகத்துக்கு பார்த்தோம்னா பகவான் அப்படிங்கிற ராமன் கிட்ட சீதை அப்படிங்கிற ஜீவனை கொண்டு போய் ஆச்சாரியன் அப்படிங்கிற ஹனுமார் சேகராருன்றத சுவாமி தேசிகன் இப்படி ஒரு ஆங்கிள் பார்த்துருக்காரு. அத்யத்வே ஹனுமத் சமயன குருனா பிரக்யாபிதார்த்த உமான் அப்படின்னு சங்கல்ப சூரியோதயத்துல அவர் ஒரு நாடகம் பண்ணியிருக்கார். அந்த நாடகத்துல சொல்ற மாதிரி ஹனுமான் அப்படிங்கிற ஆச்சாரியனுக்கு ராமர் ராமராலேயே ஒன்றும் கைமாறு பண்ண முடியல. அப்போ அப்படின்னா ஆச்சாரியாள் அவளுக்கு எவ்வளோ பெருமை இருக்கும் அப்படின்னு நாம் தெரிஞ்சுக்க வேணும். அதனால்தான் தமிழ் பாசுரத்தில் சொல்றச்சே கைமாறு மாயனும் காணகில்லான் யாருக்கு அப்படின்னா ஆச்சாரியனுக்கு. யார் கைமாறு பண்ண முடியாதுன்னா மாயன். மாயம்னா ஆச்சரியங்கள்லாம் பண்ணுறான் பெருமாள், என்ன மேஜிக் வேணால் பண்ணுவார். ஆனால் அப்பேற்பட்ட பெருமாளாலேயே ஆச்சாரியனுக்கு கைமாறே எதுவும் செய்ய முடியல அப்படின்னு கையை விரிக்கிறார் ராமன். அப்படி கை மாறி எதுவும் பண்ண முடியலங்கிறதுனால தன்னையே தன்னையே தனக்கே தன்னை எனக்கே தன்னை தந்த கற்பகம்னு ஆழ்வார் சொல்ற ரீதியில தன்னையே கொடுத்துட்டார் ஹனுமார்கிட்ட. இனிமேல் நம்மளுக்கு ராமர் வேணும்னா ஹனுமார்கிட்டன்னு வாங்கிட்டாதான் உண்டு. அந்த மாதிரி மொத்தத்தையும் ஏழு சர்வஸ்வம் எல்லாத்துக்குமாக நீ என்ன வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி ஹனுமார் கிட்ட ராமன் தன்னை ஒப்படைச்சிட்ட. அதுக்கப்புறம் நாங்கள் நான் மட்டும் கடனாளியால அகம் அகம்ச்ச ரகுவம்சன்னு பவாம ரிணினோ வயம், நான் மட்டும் கடனாளியால நீ பண்ண பேர்பட்ட கைங்கரியத்துக்கு நான் லக்ஷ்மணன் பரதன் சத்ருக்னன் அயோத்தியா மக்கள் எல்லாருமே உனக்கு கடனாளியா போயிட்டோம் அப்படின்னு ராமர் ஹனுமார்கிட்ட சொல்ற. சொல்லி முடிச்சதுக்கப்புறம் சீதையால ரெண்டு மாச காலம் உயிரோட இருக்க முடியும்னு ராவணன் சொல்லியிருக்கான்ற பட்சத்துல என்னால ஒரு நிமிஷம் கூட இங்க பொறுத்துன்னு இருக்க முடியாது, கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி கிளம்புற. கிளம்புறச்சே போற வழியெல்லாம் நீலன் அப்படிங்கிற சேனாபதி கமாண்டர், அந்த கமாண்டர் கிட்ட சொல்ற, வர்ஜயன் நகராபியாசான்னு போற வழி ரொம்ப நல்லா நல்ல பாதையா இருக்கணும், நல்ல ரோடு குண்டு குழியுமா இருக்கக்கூடாது. கவர்மெண்ட் அப்படிதான் போடும், குண்டு குழியுமா தான் வச்சிருக்கும், இருந்தாலும் நல்ல அதுலேயும் நல்ல பாதையா தேர்ந்தெடுத்து போகணும். எங்கேருந்து ஹம்பின்னு கர்நாடகா அந்த இடத்துலேருந்து சேத்துக்கரை, அதாவது சேத்துக்கரை இனிமேல் தான் அவன் சேர்த்து போட போறான், நம்மளுக்கு பழகி சேத்துக்கரைன்றோம், திருப்புல்லானி வரைக்கும் வரணும். ஸோ கர்நாடகாலேருந்து டீப் சவுத் தமிழ்நாடு வரைக்கும் வரணும். இப்படி வரட்டே எதுக்கு சிட்டி சிட்டி எல்லாம் விட்டுட்டு காட்டு வழியாகவே வரணும் அப்படின்னு ராமர் சொல்ற, ஆர்டர் கொடுக்குற கமாண்டருக்கு. ஏன் அப்படின்னா ரெண்டு காரணம், ஒன்னு இப்போ ஏற்பட்ட படை வருதுன்னு வெளில யாருக்கும் தெரிய வேண்டாம், அதனால காட்டு வழியிலேயே வரணும் அப்படின்னு. இன்னொன்று 14 வருஷத்துக்கு ராமர் எந்த சிட்டிக்குள்ளேயும் போக மாட்டார் அப்படின்னு தன்னோட விரதத்துக்கும் பங்கம் வராதபடிக்கு இந்த தலமூலவதா நீர நீலா அப்படிங்கிற எங்கெங்கெல்லாம் பழங்கள் நிறைய, காட்டில் இருந்தால் பழங்கள் நிறைய கிடைக்கும், தீர்த்தம் நிறைய கிடைக்கும், ஜலம், இந்த குரங்குகளுக்கெல்லாம் ஆகாரம் என்ன, இவர் வேணால் பட்னியாக கிடப்பார், அதனால் இந்த குரங்குகள்லாம் எதுக்கு பட்னி இருக்கணுங்கிறதுக்காக காட்டுப்பாதையில் அழிந்து வாப்பா அப்படின்னு சொல்கிற. நான் அதுலேயே கமாண்ட் வேற, நான் எங்கே வருவேன் அப்படின்னா நான் இந்த கும்பல் கும்பல்லாம் நம்ம சொல்கிற மாதிரி லட்சம் கோட்டின்லாம் சொல்ல முடியாது, சம்ஸ்கிருதத்தில் தமிழில் தான் கோட்டின்னு இருக்குது, கோட்டிக்கு மேலே அயுதம் அப்படின்னு ஒரு பதம் உண்டு, கோட்டிக்கும் மேலே ஒரு கணக்கு அது, குரோர் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்கிறோம், அதுக்கப்புறம் மில்லியன் ட்ரில்லியன் இதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி சம்ஸ்கிருதத்தில் மேலே மேலே சொல்லிகிட்டே போகிற அந்த வானர சமுத்திரம் அப்படிங்கிறது நிஜமாகவே சமுத்திரம் மாதிரி இருக்கும், எத்தனை சமுத்திரத்தில் எவ்வளோ ஜலம் இருக்குன்னு என்ன முடியும், அந்த மாதிரி இந்த வானர சமுத்திரம் வருது. அதில் ராமர் சொல்கிறார், நான் வந்து ஹனுமாரோட தோளில் இந்த கோஷ்டிக்கு நடுவில் வருவேன், ஹனுமத் வாகனத்தில் வருவேன், லக்ஷ்மணன் என் பக்கத்தில் அங்கதனோட தோளில் உட்காந்துட்டு வருவோம், ஏன்னா இந்த எல்லாருக்கும் நான் ரேடியேஷன் கொடுத்தாகணும், எல்லாரும் என்னை பார்த்தா உற்சாகமாக இருக்கும், அதுக்கு நான் நடுவில் நின்று, அதனால தான் கிரிக்கெட் ஸ்டேடியத்துலலாம் நடுவில் மேட்ச் ஆடுறா போல இருக்கு, எல்லாரும் பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக. அந்த மாதிரி ராமர் வந்து நான் நடுவில் வருவேன், நீங்கள் ஒரு ஒரு கும்பல் முன்னாடி போனோம், நான் நடுவில் வருவேன், எனக்கு பின்னாடி வாமராள் ஃபாலோ பண்ணிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி நடந்து வரா வந்துட்டா. திருப்புல்லானிக்கு வந்துட்டா, வந்து யோசித்து பார்க்குற ராமன், அது வந்ததே எப்படி இருக்குது அப்படின்னா எதிர்க்க ஒரு சமுத்திரம் இருக்குது, அதுதான் இந்தியன் ஓஷன் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இன்னைக்கு, அந்த இந்தியன் ஓஷனுக்கு எதிர்க்க இன்னொரு ஓஷன் வந்து தான் என்னென்னா இந்த வானர சைன்யமே ஒரு ஓஷன் மாதிரி இருக்குது அப்படின்னு வால்மீகி வர்ணிக்கிற. அங்கே வந்துட்டு பிரபு ராமன் யோசிக்கிறான், இப்பேற்பட்ட சமுத்திரம் நடுவில் இருக்கு என்னடா பண்ணுறது அப்படின்னு ததோ தியானம் உபாகமத்து யோசிச்சாராம், என்னடா பண்ணுறது இப்பேற்பட்ட இது இருக்கே அப்படின்னு. அப்போ உடனே திருமால் இப்படி யோசிக்கிறாரு, ரொம்ப தயங்குறாரு என்னது அப்படிங்கிறதுக்காக சுக்ரீவன் வந்து சொன்னானா, கவலையப்படாதீங்கோ, இங்கே இருக்கிற வானரால் ஸ்விம்மிங்லாம் தெரியும், அவளுக்கு ஸ்விம்மிங் கிளாஸ்லாம் சம்மரில் அனுப்பிச்சிருக்கேன், அதனால் எல்லாரும் ஸ்விம் பண்ணுவா நன்னாவே அப்படின்னு சொல்லி நீங்கள் கவலையே படக்கூடாது, எப்படியா இருந்தாலும் நம்ம போகிறதுக்கு ரெடி, கவலையே பட வேண்டாம் அப்படின்னு சுக்ரீவன் உற்சாகமாக நல்ல ஒரு ரெஃப்ரெஷிங்காக பேசுகிறான் சுக்ரீவன். பெருமாள் சொன்னாரன், தெரியும்பா எனக்கு இங்கே இருக்கிறவாள்லாம் எல்லாருக்கும் சாமர்த்தியம் உடையவா தான், எனக்கே சில சாமர்த்தியம் உண்டு, என்னென்னா இந்த வானரங்கள் நீச்சல் தான் பண்ணி போக முடியும், இல்லை பறந்து போக முடியும், என்னால் இன்னொன்று ஒன்று பண்ண முடியும், என்னென்னா இந்த சமுத்திரத்தையே வத்த அடிச்சுட்டு இந்த பிச்சில் நடந்து போகிற மாதிரி தரையில் நடக்க வச்சுருவேன் எல்லா வானராளையும் அப்படின்னு பிரபு சொல்கிறார் ராமன். என்னடா இது கொஞ்ச நாள் முன்னாடி தான் யோசிச்சார், எப்படி கடக்கிறதுன்னு தெரியலையேன்னு யோசிச்சாரு, இப்போ என்ன வேணா பண்ணுவேன்னு டைலாக்ன்றாரு, என்ன இது அப்படின்னா முதல்ல சோகமாக இருந்தால் தான் சுக்ரீவன் கலப்புவான், அந்த உற்சாகத்தை கலப்பணுங்கிறதுக்காக முதல்ல தான் சோகமா இருந்து பேசுற மாதிரி பேசிட்டு யோசிச்சு என்னடா பண்றதுன்னு யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் சுக்ரீவனை தெரிஞ்சிருத்து பெருமாள் திருச்சவலையில சுக்ரீவன் விழுந்துட்டான். ஆஹா, இப்ப நல்லா ரெஃப்ரெஷிங்கா பேசிட்டான் சுக்ரீவன், நல்லா அந்த என்தூசியாசமா பேசுறான், அதனால இனிமேல் நம்ம என்ன வேணா பண்ணலாங்கிறத சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்ற பெருமாள். ஹம்பியிலேருந்து, அதாவது கர்நாடகா ஹம்பியிலேருந்து திருப்பிலாம் இன்னைக்கு கிளம்பிய முகூர்த்தம் வந்து அபிஜித் முகூர்த்தம்னு, அந்த முகூர்த்தத்தில் கிளம்பினா அவளுக்கு வெற்றி அப்படின்னு ஸ்வஸ்து ஹஸ்தேன யோக்ஷத்தேன்னு ஹஸ்தத்து, அடுத்த நாள் பெருமாள் கிளம்பி அடுத்த நாள் ஹஸ்த நட்சத்திரம் அப்படின்னா என்ன நட்சத்திரம் முன்னாடி நாள் அதை நம்மளே தெரிஞ்சுக்கணும். அது வால்மீகி சொல்லலை, இன்டைரக்டாக சொல்லியிருக்காரு, அதனால தெரிஞ்சிருச்சு எல்லாருக்கும். அதுதான் அந்த நட்சத்திரம் தான், அதனால் ஹஸ்த நட்சத்திரத்துக்கு முன்னாடி நாள் கிளம்பினார் பெருமாள் அப்படின்னு சொல்கிற சொன்னதுக்கப்புறம் வானர சைன்யத்தெல்லாம் அங்கேயே கடல்லையே ஒரு சிபிரம் மாதிரி கேம்ப் மாதிரி கட்டி கொடுத்துட்டு பெருமாள் அன்னைக்கு அங்கேயே ராத்திரி ஸ்டே பண்ணுறார். ராத்திரி ஒரே பெருமாளுக்கு இப்போ கம்பீரமாக இருந்து அப்படியே அந்த ரசத்தை சேஞ்ச் பண்ணுறார் வால்மீகி. இத்தனை நேரம் பராக்கிரம வீர ரசத்தை காமிச்சார், இன்னைக்கு இப்போலேருந்து ஸ்ருங்கார ரசத்தை காமிக்க போகிறார். எப்படி அப்படின்னா பெருமாள் இப்படி கடல் கடையில் காத்து கடல் காத்து வாங்கிட்டுருக்காராம். என்ன யோசிக்கிறார் அப்படின்னா, தோ இந்த சமுத்திரத்தை தாண்டிட்டோம்னா தோ சீதையை பார்த்துடலாம், ரொம்ப கிட்டக்கு நெருங்கி வந்துட்டோம் சீதைக்கு அப்படின்னு நினைக்கிறது மட்டும் இல்லாமல், வாஹிவாத யதஸ்காந்த தாம் தாம் ஸ்பிருஷ்வா மாமபிஸ்பிருஷ, காத்து காத்துக்கிட்ட பேசுகிற பெருமாள் எப்படி அப்படின்னா, ஏ காத்தே எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணு, என்ன அப்படின்னா சீதையை போய் தொட்டுட்டு வந்து என்னை திருப்பி தொடு அப்படின்னு சொல்லி காத்துக்கிட்ட பேசுகிற. அப்படி தொட்டேன்னா அவளை நீ தொடும்போது என்ன ஸ்பர்சம் உனக்கு ஏற்பட்டதோ அதை நானும் அனுபவிப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு சிங்கார ரசத்தில் பேசுகிற பெருமாள். அது மட்டும் இல்லை, தோ தோ இங்கே நிலா இருக்கே சமுத்திரத்தில், அந்த நிலாவை சீதையும் பார்க்குறான் நானும் பார்க்குறோம், ரெண்டு பேரும் ஒரே நிலாவை பார்க்குறோம், அதனால எங்களுக்கு ஒரு கனெக்ஷன் வந்துருச்சு, தூரத்தில் இல்லை நாங்கள் ரொம்ப கிட்டக்கத்தில் தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லி பெருமாள் சந்திரே திருஷ்டி சமாகமாக, ரெண்டு பேரும் ஒரே சந்திரனை பார்க்கறதுனால ரெண்டு பேருடைய விஷன் கனெக்டிவிட்டியும் ஒரே சந்திரனில் இருக்குன்னு சந்தோஷப்படுற பெருமாள். அதே மாதிரி இல்லாமல் எப்போ நான் சீதையை பார்க்க போகிறேன், தோ இந்த சமுத்திரத்தை ஆச்சு தோ தாண்டிட்டா சீதையை பார்த்துடலாம், அது மட்டும் இல்லாமல் எப்போ சீதையோட அதர ரசத்தை நான் பருகு வேணும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ரொமான்டிக்காக இருக்கார் பெருமாள் இந்த இடத்துல. இங்கே இவர் என்னடா கடல் காத்து வாங்கிட்டு இருக்கார், இவருக்கு அடுத்த நாள்லேருந்து சேர்த்து போட்டு முடித்ததுக்கு அப்புறத்துலேருந்து சண்டை ஆரம்பிக்க போகிறதே, எப்பேர் பெரிய யுத்தம் நடக்க போகிறதுன்ற கவலையே இவருக்கு இல்லை. ஆனால் கவலைப்படுறதெல்லாம் யாருன்னா ராவணன் கவலைப்படுறான். ராவணன் சபை கேமரா அப்படியே இங்கே இந்தியாவிலேருந்து லங்கைக்கு தாண்டுறார் வால்மீகி. வால்மீகி சபை எப்படி இருக்குது அப்படின்னா, தேன சங்க தேனவான மாத்திரேன திருஷ்டா சீதாத ஜானகி, ராவணனோட சபையில் வந்து மந்திர ஆலோசனை நடக்கிறது. ராவணன் சொல்லிட்டான், மந்திர மூலம் ஹி விஜயா ராகுராஜியா யசஸ்வினா அப்படின்னு சொல்லி ஒரு ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் நடந்தாதான் என்னைக்குமே என்ன விஷயம்ன்ற அதை பிளான் பண்ண முடியும், நான் மட்டுமே நினைக்கிறதுங்கிறது ஹிட்லருக்கு உள்ளாயிடும். அதனால தான் ஹிட்லர் தோத்து போனோம், தான் யார்கிட்டையும் எதையும் நல்லது நல்லது கெட்டதெல்லாம் கேட்டுக்கவே மாட்டான், தான் என்ன ரூல் எடுக்கிறானோ அதே தான் கேட்டுப்பான். அந்த மாதிரி ராவணன் சொன்னால், ராவணன் நான் அப்படி இருக்க மாட்டேன், நான் ஒரு ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் நடத்துகிறேன், என்ன விஷயம் இப்போ என்ன பண்ணுறது, இவாள்லாம் சமுத்திர கரைக்கு வந்துட்டாலே திருப்பி ஆட்சி லங்கைக்கு வந்தாங்க என்ன பண்ணுறதுங்கிறத நம்ம ஆலோசனை பண்ணணும் அப்படின்னு சொல்லி ராவணன் பேச ஆரம்பிக்கிறான். அப்போது ஒரு அந்த சபையில் இருக்கிற ஒரு மினிஸ்டர் பேசுகிறான், தேனமானர் மாத்திரேனா திருஷ்டா சீதா ஜானகி, ஒரே ஒருத்தம் தான் வந்தான், ஒரு குரங்கு தான் வந்துச்சு, அந்த குரங்கு வந்து சீதையை பார்த்தது மட்டும் இல்லாமல் லங்கையே குசிக்கிட்டு போயிடுச்சு, என்ன பண்ணுது, அப்போ சாதாரண ஒரு தூதனுக்கே இவ்வளோ பலம் இருந்ததுன்னா அந்த சேனாபதி அதாவது அந்த போர் வீரர்களுக்கு எவ்வளோ பலம் இருக்கும், போர் வீரர்களுக்கே எவ்வளோ பலம் இருந்ததுன்னா அதை தாண்டி அந்த போர் வீரர்களுக்கெல்லாம் சேனாபதியாக இருக்கக்கூடிய கமாண்டருக்கு என்ன பலம் இருக்கும், கமாண்டருக்கே எவ்வளோ பலம் இருந்ததுன்னா அந்த யுவராஜாவாக இருக்க அங்கதனுக்கு எவ்வளோ பலம் இருக்கும், அந்த யுவராஜாவையும் மேய்க்கிற சுக்ரீவன் வானரப்படைக்கே ராஜா, அப்பேற்பட்ட ராஜாவுக்கு என்ன பலம் இருக்கும், அந்த அந்த வானரப்படையோட ராஜாவாக இருக்க சுக்ரீவன் கூட எவர்கிட்ட கைகட்டி வாய்ப்பத்தி பேசுகிற லக்ஷ்மணனுக்கு இளைய பெருமாளுக்கு என்ன பலம் இருக்கும், இப்போ அந்த இளைய பெருமாள் கூட இருக்கிற ராமனுக்கு பெருமாளுக்கு என்ன பலம் இருக்கும் அப்படின்னு இவாள் ஆலோசனை பண்ணுறா. பண்ணது மட்டும் இல்லாம சிலர் சொல்ற ஒருத்தர் இப்படி சொன்ன உடனே, ராஜா நீங்க எதுக்கும் கவலைப்படக்கூடாது, நாங்க இருக்கோம், எங்க பிராணம் விட்டாவது உங்களை ஜெயிக்க வைப்போமே தவிர நாங்கெல்லாம் ஓடிட மாட்டோம் அப்படின்னு சொல்லி ராட்சசா பேசிக்கிறார். ஏன் நான் வந்து இவனை கொண்டுடுவேன், நான் வந்து ராமனை கொண்டுடுவேன், நான் வந்து லக்ஷ்மணனை கொண்டுடுவேன், எனக்கு நான் யாரையும் கொல்ல மாட்டேன், நேற்று வந்து புசிக்கிட்டு போச்சே எங்க ஆத்தன், அதைதான் அந்த குரங்க தான் நான் கொள்ளுவேன். ஒவ்வொருத்தரும் குதிக்கிறாளாம், குதிக்கிறச்சே விபீஷணன் ராவணனோட தம்பி அவர் எழுந்து உட்காருங்க எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ ராமன் எதுக்காக லங்கைக்கு வர ஒருத்தர் பதில் சொல்லுங்க அப்படிங்கிற கம்முன்னு ஆயிடுச்சு சபையே. இத்தனை நேரம் ஆகும் எல்லாம் தடாலடியா பேசிட்டு இருந்தாங்க, ஒருத்தனுக்கு பதில் தெரியாது, தெரியும் பதில் சொல்ற மாதிரியான சபையில பேசுற மாதிரியான பதில் இல்லை. எதுக்கு வர்றாருனா, உங்க ராஜா ஒருத்தர் ஆட்டு மாமியை கடத்தி வந்து வச்சிருக்க அப்படிங்கறத சபையில பேச முடியாது, அந்த மாதிரி எல்லாம் அமைதியா இருக்கா. அப்போ விபீஷணன் சொல்ற, ராமன் எதுக்கு வர, தன்னோட மனைவியை அழைச்சிட்டு போறதுக்காக வர, நீங்க அவ மனைவியை திருப்பி கொடுத்துட்டா இந்த சாமம் தானம் பேதம் தண்டன்ற இந்த நாலு ராஜநீதி, இதுக்கு பேரு சாமம் அப்படின்னா, முதல்ல நாம சாந்தமா போறதுக்கு பேர் சாமம்னு பேரு. நாம சீதையை திருப்பி கொடுத்துட்டோம்னா அவர் மேல யுத்தம் பண்ணாருன்னா பாத்துக்கலாம், கொடுத்துட்டாலே அவர் சைலண்டா அயோத்தியாவுக்கு போயிடுவார். அவர் எதுக்கு இங்க இங்க வந்து இந்த ஊர்ல செல்வ செழிப்பா இருக்கு லங்கை, அதனால போர் பண்ணி மொத்தத்தையும் கொள்ளையடிச்சுன்னு போலான்னு பிரிட்டிஷ்காரா மாதிரியான ராமர் அப்படி கிடையாது, அதுக்காக வரல. அது மட்டும் இல்லாம எதுக்கு வேற எதுக்கு வேற, இந்த ஊர்ல நிறைய பாப்புலேஷன் இருக்கு, அவளெல்லாம் கன்வெர்ட் பண்ணணும் ஒரு மட்டத்துக்கு அப்படிங்கிறதுக்காக வராரு ராமர் கிடையாது. அவர் வரத்துக்கு ஒரே ஒரு காரணம், சீதை தன்னோட மனைவியை அழிச்சுட்டு போறதுக்கு. நாமளே அந்த சீதையை கொடுத்துட்டோம்னா எதுக்கு அவர் சண்டை போட போறாருன்னு விபீஷணன் கேட்கிறார். அப்போ ராவணன் என்ன நினைச்சிருப்பான் அப்படின்னு தோன்றது. மேல விபீஷன் பேசுறதை பார்த்தா, அவன் ராமன் வந்து எங்காத்து பொண்ணையும் என்னோட கசின் பிரதர் கரண் தூஷணன் திருசீரஸ் எல்லாம் பொண்ணர், அதுக்காக பழி வாங்குறதுக்காக தான் ராமனோட மனைவி நான் எடுத்துட்டு வந்தேன்னு சொன்ன அந்த லாஜிக்கும் தப்பு. ஏன், நம்மாத்து பொண்ணு என்ன பண்ணிட்டு அவாத்து மாமியோட கழுத்தை போய் நெருக்க போச்சு, நெருக்க போனதுல இவர் மூக்க இருக்க திருப்பி கரண் தூஷணன்லாம் ராமரை சண்டை போட வந்து அவர் சம்ஹாரம் பண்ணிட்டேன், இதுல என்ன தப்பு இருக்கு. இதுல கான்ஸ்டிடியூஷன் வழியாவே இதை பார்த்தா கூட தப்பு கிடையாது. என்ன அப்படின்னா, இப்போ நம்மாத்து மாமியோ இல்ல யாரோ ஒரு லேடிஸ் இருக்கா, அவளை ஒருத்தர் மூக்க இருக்க வரா, காது இருக்க நல்ல கொலையே பண்ண வரா அப்படிங்கிற பட்சத்துல, நாம அப்படி அந்த கொலை பண்ண வர ஆளையோ யாரோ வர அவளை நாம வெட்டி போட்டாலும் நம்ம மேல கிஞ்சித்து பனிஷ்மெண்ட் கிடையாதுன்னு கான்ஸ்டிடியூஷன் அதை ப்ரூவ் பண்ணணும் கோர்ட்ல. தற்காப்புக்காக தான் நான் இவரை கொலை பண்ணேன், இந்த லேடியோட சேஃப்டிக்காக தான் நான் அவரை கொலையே பண்ணேன்றதை ப்ரூவ் பண்ணிட்டோம்னா கிஞ்சித்து பனிஷ்மெண்ட் கிடையாது கான்ஸ்டிடியூஷன்ல. அந்த மாதிரிதான் ராமன் பண்ணியிருக்க, தன்னோட மனைவியை பாதுகாக்கிறதுக்காக இன்னொருத்தர் வந்த சூர்பண கையோட மூக்கையும் காதையும் அறுத்த, அதுக்கு மேல சண்டை போட வந்த கடதூஷனால சம்ஹாரம் பண்ணாரு. சரி, நம்மாத்து குழந்தை பண்ணதுதான் பிரைமரி தப்பு, முதல் தப்பே நம்மாத்து குழந்தை பண்ணதுதான், அவர் தப்பே பண்ணல, அதனால சீதையை கொடுத்துருந்தோம் அப்படின்னு சொல்லி, யஜஸ்வ கோபம் சுக தர்ம நாசனம் அப்படின்னு விபீஷணன் பேசுற. நீங்க சும்மா நான் பண்றதுதான் கரெக்டு, நான்ற அகந்தையோட இருக்காதீங்கன்னா தயவு செய்து இந்த கோபத்தை விட்டுருங்கோ, இந்த அடமெண்டா இருக்கிறத விட்டுருங்கோ. விட்டுட்டேன்னா எல்லாரும் சௌக்கியமா இருக்கலாம். ஒரே ஒரு குரங்கு வந்தது அத்தனை லங்கையும் பொடி பொடியா ஆக்கிடுத்து, திருப்பி ஒவ்வொருத்தருக்கும் பிளாட் கட்டி கொடுக்கணும், கவர்மெண்ட்ல கஜானால பைசா இல்லை வேற, அதனால நீங்க இதெல்லாம் பண்ணாதீங்கோ, எல்லாருமே சௌக்கியமா இருக்கலாம். ஒரே ஒரு காரியம் பண்ணா என்ன அப்படின்னா சீதையை திருப்பி கொடுத்துருங்கோ. பதஸ்வ தர்மம் ரதி கீர்த்தி வர்தனம் பிரசீத ஜீவேம சமுத்திர பாந்தவா பிரதீயதாம் தாசரசாய நீக்கிரி. எல்லாரும் நாம எல்லாம் குடும்பம் குட்டியோட சௌக்கியமா இருக்கிறதுக்கு ஒரே ஒரு வழிதான், சீதையை திருப்பி கொடுத்துட்டு போனா அப்படின்னு சொல்லி இங்க எல்லாரும் இங்க மண்டை ஆட்டுறவர்கள் அந்த மாதிரி அந்த சபையிலேயே நாலு மண்டை ஆடினான். அதை ராவணன் பார்த்தான், நம்மளுக்கான ரெண்டே கண்ணு தான், யார் யார் ஆட்டுறாங்க அதை சட்டுன்னு பார்க்க முடியாது. ராவணனுக்கு 20 கண்ணுனாலையும் பார்க்கணும், எப்பயுமே அந்த சபைய சர்வைலன்ஸ்லயே வச்சிருப்பான் ராவணன். அப்படி பார்த்தான், சுக்ரீவனுக்கு கட்சி சேர்றதுக்கு ஆள் இருக்கு போல இருக்கு, எல்லாம் சுக்ரீவன் சொல்றதுக்கும் மண்டை ஆட்டுறது நாலு அப்படின்னு சபைய டக்குன்னு முடிச்சானா, சரி ஆட்டம் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டான் சபைய. ராவணனுக்கு தூக்கமே வரல. ஏன் அப்படின்னா, ராமர் வந்துட்டாரு, எதிர்கரையில தான் இருக்கேன், திருப்பி அவர் எப்படியான லங்கைக்கு வந்துட்டாருன்னா சண்டை தான், சண்டைக்கு நாம என்ன பண்றதுன்னு அப்படி அவனுக்கு தூக்கம் வரல. விபீஷணனுக்கும் தூக்கம் வரலையாம். என்ன அப்படின்னா, நாம இவ்வளவு நல்லது சொல்லியிருக்கோம் அண்ணாக்கு, அவர் அது மண்டையில ஏறிட்டா இல்லையா, அவருக்கு என்ன ஏது, அவருக்கு எப்படி சொன்னா அவர் மண்டையில ஏறும்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்கான். விடிய காலத்தால 3 மணிக்கெல்லாம் சுக்ரீவன் விபீஷணன் குடிச்சிட்டு அனுஷ்டானத்தெல்லாம் பண்ணிட்டு சரி விடிகார்த்தாலையில போய் ராவணன் கிட்ட போய் பேசுவோம் இந்த விஷயத்தை திரும்பி. ஏன்னா விடிகார்த்தாலையில இந்த ஓசோன் ஏர்ங்கிறது நிறைய இருக்குங்கிறதுனால புத்தி நல்லா வேலை செய்யும். அதனால்தான் விடிய காலத்தால சிஏ கிளாஸ் எல்லாம் வச்சிருக்கா. அதனாலதான் விடிய காலத்தால வேதாத்தியனம் பண்றது. அந்த சமயத்துல எது சொன்னாலும் புத்தியில சட்டுன்னு ஏறும். பிராமண முகூர்த்தம் அப்படின்னு பேர் இருக்கு. அந்த முகூர்த்தத்துல நாம போய் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி ததப்பிரத்யுஷசி பிராப்தே பிராப்த தர்மார்த்த நிச்சய ராட்சசாதிபதே ரவேஸ்ம பீமகர்மா விபீஷணா. விடிய காலத்தால கிளம்பினாராம். கலம்பர விபீஷணனுக்கு ஒரு அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா பீமகர்மா விபீஷணஹா. பீமகர்மா அப்படின்னா பயங்கரமான செயலை செய்ய செய்யக்கூடிய விபீஷணன் அப்படின்னு அர்த்தம். என்னடா அது பயங்கரமான செயல் என்ன பண்ண போற, ஏன் சண்டையில கிண்டையில பங்கேற்று ராம சைன்யத்தை அழிக்க போறாரா, அப்பேற்பட்ட பயங்கரமான செயல் என்ன பண்ண போறாரு அப்படின்னா அது இல்லையா. அரக்கோணத்துல 10 நாள் ராமாயண உபன்யாசம் ஆஸ்திகால் நதியில சொல்லி கிளம்புறச்சே பிரசாதம் பார்சல் பண்ணி கொடுத்து ஆட்டோ வச்சு கொடுத்து போறதுக்கும் வரத்துக்கும் சம்பாதம் வேலை பண்ணி இங்கே ராமாயணம் சொல்றதுங்கிறது பெரிய விஷயம் இல்லை. தங்கறதுக்கு வேற ஒரு மாமாத்துல தங்கறதுக்கு ஏற்பாடு பண்ணி அவாத்துல ஏசி ரூம் எல்லாம் கொடுத்து இங்கே ராமாயணம் சொல்றதுங்கிறது பெரிய விஷயம் இல்லை. எங்க சொன்னா வாள் எடுத்து வெட்டிடுவான் ராவணன் அப்படிங்கிற இடத்துல ராமாயணம் சொல்ல போறது தான் பயங்கரமான காரியமா. அதை விபீஷணன் பண்ண போறானா, பீமகர்மா விபீஷணனான்னு சொல்லி அப்பேற்பட்ட பயங்கரமான செயலை செய்யக்கூடிய விபீஷணன் அப்படின்னு வால்மீகி சொல்ற. போய் சொன்ன இந்த மாதிரி அண்ணா நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னோட ராவணன் கூட்டான் பாப்பா, அவனும் விடிகாட்டால எழுந்துருவானா தூங்க மாட்டானா நம்மள மாதிரி. சொன்னான் என்ன எதுக்குப்பா வந்திருக்க அப்படின்னு கேட்டான் விபீஷணன். நான் எதுக்கு வருவேன், ஒரே ஒரு காரியம் தான் எனக்கு, சீதையை திருப்பி கொடுத்துடுங்கோ. அது மட்டும் இல்லாம லங்கையில பல அபசகுணங்கள்லாம் நடக்கிறது. என்ன அப்படின்னா முதல்ல உங்க தேஜஸே போயிடுது, உங்க பேசலையே அந்த ரியாக்ஷன் எல்லாமே குறைஞ்சிடுது, உங்க பவரே குறைஞ்சிடுது. ஏன் அப்படின்னா முன்னாடியெல்லாம் ஏதாவது சண்டைன்னா அப்படி என்தூசியாசமா கிளம்புவீங்கோ, இப்ப என்னடானா ஆலோசனை சபை கூட்டுறீங்கோ, யார் யார்ட்டெல்லாம் சஜஷன் கேட்கணுமோ கேட்கறீங்க, அதெல்லாம் நீங்க பண்ணதே கிடையாது. இது வரைக்கும் அப்போலேருந்தே தெரியறது ராமன் எப்பேற்பட்டவன், அவனுக்காக நீங்க எவ்வளவு யோசிக்கிறீங்களோன்றது தெரியறது. அது மட்டும் இல்ல, நம்ம லங்கையில நம்ம ராவண சபையோட விமானத்துல கழுகு அப்பிரதட்சணமா சுத்துறது, இதெல்லாம் அபசகுணத்துக்கு ஒரு ஒண்ணு. அப்புறம் நம்ம ஹோமம் பண்றச்சே அந்த ஹவிஸ்ன்னு இந்த நீ சாதமா வச்சிருப்பா ஹோமத்துல சேர்க்கறதுக்கு, அதுல எல்லாம் எறும்பு ஈ எல்லாம் மொய்க்கிறது, அதெல்லாம் மொக்க கூடாது. அப்புறம் குதிரை எல்லாம் அழருது, நம்ம லங்கையில இருக்கிற குதிரை எல்லாம் மாடு பால் கறக்கிறதுக்கு பதிலாக ரத்தத்தை கறக்கிறது, இந்த மாதிரி பல அபிஷேகங்கள்லாம் நம்ம லங்கையில் நடக்கிறது. அதனால தயவு செய்து சீதையை கொடுத்துடலாம், நாம கொடுத்துட்டு சந்தோஷமா இருக்கலாம்னு திரும்பி ஃபோர்ஸ் பண்ணி சொல்றேன். சரிப்பா நான் சபையில் அதெல்லாம் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டான் ராவணன். அவன் அடங்குவானு, அவன் இப்பேற்பட்டவன், இப்பேற்பட்ட பேச்சுக்கெல்லாம் அவன் மயங்கர ஆளான்னு. சரி சபைக்கு வாப்பா, சபையில் நீ இதை பற்றி பேசி நாம அப்போ பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னான். சபை திருப்பி அன்னைக்கு காலத்தால் கான்ஃபரன்ஸ் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் 2 இது. அந்த செகண்ட் கான்ஃபரன்ஸில் பேசுகிறா, பேசுறதுவே ராவணன் டிசிஷனை சொல்லிட்டான். இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ராவணனோட சபை எப்படி இருக்கு, பின்னாடி ராமரோட சபை எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். ராவணன் என்னன்னா சஜஷன் கேட்டு டிசிஷன் எடுக்க மாட்டானா, தான் ஒரு டிசிஷன் சொல்லிடுவானா அதுக்கேற்ற மாதிரியான சஜஷன் கொடுக்கணும். இவன் என்ன டிசிஷன் எடுத்தான்னா அதே யாச்சே மயா சீதா மஜோ தசரதாத்மஜோ, ரெண்டே ரெண்டு விஷயம் தான் இந்த சபைக்கு டிசிஷன், இதுக்கேற்ற மாதிரி பிரதர்ஷன் சொல்லணும் எல்லாரும் அப்படின்னு ஆர்டர் போட்டான். என்ன அப்படி ரெண்டுன்னா சீதையை திருப்பி கொடுக்க மாட்டேன், ராமலட்சுமணால கொல்லணும், இதுக்கு ஐடியா கொடுக்குறவா மட்டும் இந்த சபையில் இருக்கலாம் அப்படின்னு கர்ஜிச்சான் ராவணன். உடனே மீதி இருக்கிற மந்திரிகள்லாம் பண்ணிடலாம் ராஜா, நீங்க சொல்றதுதான் நடக்க போறது, எப்படியும் அவர் ரெண்டு பேரையும் கொண்டுடலாம், சீதையை நீங்களே வச்சுக்கோங்கோ அப்படின்னு இந்த ராவணனுக்கு ஜிங்கிச்சக் அடிக்கிற கும்பல்லாம் பேசிட்டு. அப்போ உடனே கும்பகர்ணன் அன்னைக்கு அதிசயமா எழுந்து வந்திருக்கான் அந்த சபைக்கு, கும்பகர்ணன் வந்திருக்கான். அவன் கேட்கறான், நீ பண்ணது தப்பு அப்படின்னு ஆரம்பிக்கிறான் கும்பகர்ணன். ராவணா நீ பண்ணது மகா தப்பு, எப்படி நீ வந்து இப்போ உட்காந்து ஏண்டா யோசிக்கிற, கவலைப்படுற, இப்போ வந்து ராவண கொல்லறதுக்கு ஐடியா சொல்லுங்கோ அதெல்லாம் கேட்கிறியே, கடத்தின் வந்தியே அது கடத்தின் வரதுக்கு முன்னாடி எங்களெல்லாம் கூட்டு கேட்டியாடா, நீ பண்ணது சர்வதா தப்பு, நியாயனராஜா காத்யானி எக்கரோதி திசாதன நசசந்தப்யதே பஷாத்து நிச்சிதார்த்தமதிர்ப, முதல்ல ஒரு தப்பு காரியம் பண்றதுக்கு முன்னாடி நீ இதெல்லாம் கேட்டிருக்கணும், நீ தப்பான காரியத்தை பண்ணிட்டு திருப்பி பஷாத்தாபம் படக்கூடாது, எல்லாம் காரியம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்ப என்ன பண்ணலாம், ஐயோ இப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சேன்னு கதறியே, நீ இது முதல்ல எல்லாம் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பரவாயில்லடா, நீ பண்ணது தப்பா இருந்தாலும் பரவாயில்ல, என்ன பண்ணி தொலைக்கிறது, உன் கூட பிறந்துட்டேன், உன் கூட யுத்தத்துல இருந்து சண்டை போட்டு உன்னை ஜெயிக்க வைப்பேன்னு பேசுறான். என்ன இது மொட்டை தாத்தா குட்டையில உள்ள கதையா, ஆரம்பிச்சது நீ பண்ணது தப்புடாங்கிறான், கடைசியில முடிக்கிறச்சே உன் கூட தாங்க இருப்போம், நீ பண்ணதெல்லாம் தப்பா இருந்தாலும் பரவாயில்லங்கிறான் கும்பகர்ணன். இது ஒரு கதை சொன்னா ஞாபகம் வரும், விஷயம் புரியும். என்னன்னா, ஒரு ஸ்கூல் படிக்கிற பையன், தமிழ் கட்டுரை, தமிழ் எக்ஸாம் நாளைக்கு, அவன் மாடை பற்றி படிச்சுன்னு போயிருக்கான், மாடை பற்றி எல்லாத்தையும் படிச்சுன்னு போயிருக்கான், அஞ்சு மார்க் கொஸ்டினோ பத்து மார்க் கொஸ்டினோ படிச்சுன்னு போயிருக்கான். ஆனால் கொஸ்டின் பேப்பரில் கேட்டது தென்னை மரத்தை பற்றி கேட்டிருக்கான், இவன் மாடை பற்றி தான் படிச்சுன்னு போயிருக்கான். அவன் மாடை பற்றி மொத்தம் படிச்சது எழுதிட்டு இப்பேற்பட்ட மாடு இந்த தென்னை மரத்தில் தான் கட்டி வைப்பார்கள் அப்படின்னு முடிச்சுட்டான். அந்த மாதிரி இந்த கும்பகரணை ஆரம்பத்திலாம் நீ பண்ணது தப்பு இருப்பேன் பேசிட்டு கிடைச்சியில பரவாயில்லடா, நீ பண்ணது தப்பா இருந்தாலும் உன் கூட நான் துணை இருப்பேன் அப்படின்னு பேசிட்டான். இந்த மாதிரிதான் கும்பகர்ணன், யுத்தம் வரட்டும் பாத்துக்கலாம் அப்படின்னு நான் கும்பகர்ணன். விபீஷணன் எழுந்த, இல்ல சீதையை நாம கொடுக்கறதுதான் சரின்னு எனக்கு படுறது. ஏன் அப்படின்னா, சீதையை சாதாரணமான ஒரு பெண்மணியை கடத்தின்னு வந்திருந்தாலே தப்பு. சீதை யாருன்னா மகாலட்சுமி, அவ மகாலட்சுமின்றது நம்மளுக்கு இல்லை, ஏன்னா நீ அவளை கூட்டின்னு வந்து கதற விடுற இந்த இடத்துல. சிந்தா விஷா பஞ்சாங்குலி, அவ வந்து பாம்பு மாதிரி சீதைங்கிறவ, அவ வந்து பாம்புன்னா அதுக்கு விஷம் இருக்குமே அப்படின்னா அவ நினைச்சாலே போறோம், நம்ம லக்கையே பஸ்மா போயிடும், அதனால சீதையை நீ திருப்பி கொடுத்துடு அப்படின்னு சொல்றான். பாம்பு வழவழன்னு இருக்கும், தொட்டா நல்லா டான்ஸ் ஆடும், எல்லாம் சரிதான், பாம்புனாலே சில பேர் பயப்படுறா, பாம்புங்கிறது விஷம் இருக்கும் அப்படின்லாம் விபீஷணன் சீதைய பாம்போட ஊமை சொல்லி பேசுறான். அதனால திருப்பி கொடுத்துடலாம், எப்ப வேணா குத்தும் பாம்பு, அதனால சீதையை திருப்பி கொடுக்கறதுதான் நல்லது அப்படிங்கிறான். இந்திரஜித்து அந்த சபையில இருக்கான், ராவணனோட புள்ள, அவன் பேர் மேகநாதன்னு சொன்னேன், அவனுக்கு காரணப்பெயர் இந்திரஜித் அப்படின்னு, இந்திரனை ஜெயிச்சதுனால அவனுக்கு இந்திரஜித் அப்படின்னு பேரு. அவன் சொன்னானா, சித்தப்பா பஜனை கோயில் போறதுக்கு தான் லாய்க்கு, அரக்கோணத்துல சாயங்காலம் சரஸ்வநாமம் சொல்லிட்டு உபன்யாசம் கேட்கறதுக்கு தான் லாய்க்கு, அவர் இந்த சண்டை போடுறதுக்கு எல்லாம் லாய்க்கே இல்லாத மனுஷன், சண்டைன்னு வந்தவொன்னா திருப்பி கொடுத்துடலாம் திருப்பி கொடுத்துடலாங்கிறாரு சித்தப்பா, சும்மா அவர் பஜனை பண்றதுக்கு தான் லாய்க்கு அப்படின்னு சொல்லி சித்தப்பாவையே எடுத்து பேசினான் இந்திரஜித்து. அப்போ விபீஷணன் பேசினார், நீ பேசாதரா இந்திரஜித்து, நீ சின்ன பையன், நீ இந்த சபையிலேயே உனக்கு எப்படி பேசணும்னே தெரியாது, முதல்ல பாலஸ்தம் அத்தியாபி அவிபக்வ புத்தி, நீ இன்னும் பக்குவமா மெச்சூரே ஆளனி, என்னவோ போராத காலம் இந்திரன் உங்ககிட்ட தோத்து போயிட்டான், அதனால நீ இப்ப இந்திரஜித்து இந்திரஜித்துன்னு சொல்லி தெரியலையே தவிர நீ வந்து உனக்கு மெச்சூரிட்டிங்கிறதே ஜீரோ அப்படின்னு விபீஷணன் பேசினான். உடனே ராவணன், என்னடா என் பையனை என்னமா சொல்ல போச்சு, அதாவது ஒரு பெரிய கூட்டு குடும்பம் அப்படின்னா சித்தப்பா பையனை பெரியப்பா திட்டுறதும் பெரியப்பா பையனை சித்தியா வளர்க்கறதுங்கிறது கூட்டு குடும்பங்கள்ல உண்டு. ஆனா ராவணனோட பையனை விபீஷணன் சொல்லிட்டான் உடனே ராவணனுக்கு கோபம் வந்துடுச்சு, என் பையனை நீ என்னமா சொல்ல போச்சு, என் கூட இருந்துட்டே நீ வந்து ராமனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறியடா, நீ ஒரு குல துரோகிடா, நீ குல கோடடி, நீ இங்க இருக்க தேவையில்ல, நீ கிளம்புடா அப்படின்னு சொல்லி அதுலேயே ராவணன் சொல்றேன், பிரபாவேனு சத்ருசேவினா பாம்புன்னு நீ சொன்னிய சீதைய, அந்த பாம்பு கடிக்கணும்னு இருந்தாலாம்ப்பா கடிக்கும், மற்றபடி அது பாம்பு கொத்தாது, நீ அதனால நீ கிளம்பிட்டே நீ இங்க இருக்கவே வேண்டாம், வித்தியதே கோஷு சம்பன்னம், மாடு இருந்து மாடு அப்படின்னு ஒண்ணு ஆத்துல இருக்குதுன்னா சம்பத்து ஜாஸ்தி, பாலு தயிர் நெய் வெண்ணெய் எல்லாத்துக்கும் பிரச்சனையே கிடையாது, வித்தியதே பிராமணேதமான, ராவணன் சொல்ற விஷயம் இதெல்லாம், பிராமணன் இருந்தான்னா அவகிட்ட குலநடக்கங்கள் மன அடக்கங்கள்லாம் இருக்கும், வித்தியதே ஸ்திரீ சாபல்யம், ஸ்திரீகள்ல இருந்தாங்கன்னா சபல புத்தி தான் இருக்கும் அவளுக்கு, ஜிஆர்டி போலாமா சரவணா ஸ்டோர் தங்கநகை மாளிகை போலாமான்னு தான் அவளுக்கு, நான் சொல்லல இது, இது ராவணன் சொல்ற விஷயம், வித்தியதே ஞாசிதோ பயம், பங்காளிகள்னு இருந்தான்னா அவ பயம் இருக்குன்னு அர்த்தம், ஏன்னா எப்படா சொத்தை பிரிச்சுக்கலாம், சொத்தை இவன்ட்டு எப்படி நான் கொடுக்கலாம்னு பாப்பாளே தவிர ஹைகோர்ட் சுப்ரீம் கோர்ட் போயாத அந்த சொத்தை அந்த சொத்தை நம்ம கிட்ட வரணும் அப்படின்னு போவாளே தவிர அந்த மாதிரி ராணி அந்த இந்த கும்பலை சேர்ந்தவன்டா நீ, ஆனால் நீங்க இருக்கக்கூடாது, துவாம் சுத்தி குலபாம் சனம், இந்த குலத்துக்கே நீ எப்பேற்பட்ட இழுக்குடா அப்படின்னு சொல்லி விபீஷணனை நீ கலப்படா பயலேன்னு ராவணன் துரத்துறான். இதே நான் வேற யாராவது இருந்தா, ஐயோ நான் அப்படிலாம் சொல்லலை ராவணா, உன் நல்லத்துக்காக சொன்ன நான் அப்படிலாம் இல்லை, நான் உன் கட்சி தான், நான் அங்கேயே இருக்கேன் அப்படின்னு சொல்றதுக்கு என்ன பிரகஸ்தனா இல்லை வேற யாராவது மந்திரி ஐயோ விபீஷணன் என்ன கிளம்பனா, உற்பபாத கதாபாணிகை சதுர்பிஸ்தா ராட்சசைகி இத்தியுக்த புருஷம் வாக்கியம் நியாயவாதி விபீஷணனா, அவன் சொன்னானோ இல்லையோ அந்த வார்த்தைக்கு தான் விபீஷன் வெயிட் பண்ணிட்டு இருந்தான் போல, கிளம்புடா சத்ருகிட்டே போய் சேருடா அப்படின்னு சொன்னதுக்கு தான் விபீஷன் வெயிட் பண்ணிட்டு இருந்த மாதிரி தன்னோட கதையை எடுத்து சுழட்டி தோளில் போட்டுட்டு ஆகாசத்துக்கு கிளம்பினானா. கிளம்புறச்சே கூட நாலு பேர் யார் யாரெல்லாம் விபீஷனை சப்போர்ட் பண்ணி பேசினாலோ அவளும் விபீஷணனோட கிளம்பினா அப்படின்னு சொல்லி, உப்பபாத கதாபாணிகி கதை எதுக்கு எடுத்துட்டு போனார் அப்படிங்கிறதுக்கு ஆச்சரியமா வியாக்கியானம் பண்றான். ஒரு 20 வியாக்கியானம் சொல்லியிருக்காரு. எதுக்காக கதையை எடுத்துட்டு போனோம், கதையே வச்சுட்டு போகலாம், எதுக்கு அவருக்கு கதை எடுத்துட்டு போனோம் அப்படின்னா, இப்போ போற டைம் யுத்த டைம், ராமருக்கு கோஷ்டியில சேர்த்துட்டதுக்கு அப்புறம் ராமருக்கு ஹெல்ப் பண்றதுக்கு என்ன உபயோகப்படுது அப்படின்னா, யுத்தத்துல ஆயுதம் தான் உபயோகப்படும். அதனால அந்த கதையை எடுத்துட்டு போனார்னு உபபாத கதாபாணிகி. அது மட்டும் இல்லாம இப்போ ராவணன் கோஷ்டியிலேருந்து போறான் விபீஷன் ராம கோஷ்டிக்கு. அப்படி போறச்சே யாரான நீ எப்படி அவனை நம்பலாம் அப்படின்னு கேட்டா, பிராமணர்கள்லாம் பூனல்ல சத்தியம் பண்ணுவா, சத்திரியன் ஆயுதத்துல சத்தியம் பண்ணுவா, அந்த ஆயுதம் தான் எனக்கு இது அப்படின்னு சொல்லி அதுக்காக கதை எடுத்துன்னு போனான் அப்படின்னு உபபாத கதாபாணிகி. லக்ஷ்மணர் சத்ருக்னன் பரதன்லாம் சக்கரம் ஆதிசேஷன் சங்கம் அப்படின்னு இந்தந்த அவதாரத்தில் வந்தா, பெருமாளுக்கு கதையா இந்த அவதாரத்தில் நாம தான் அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காக உபபாத கதாபாணிகி கதை எடுத்துட்டு போனான். அப்படி நிறைய அர்த்தம் சொல்றா உபபாத கதாபாணிகி. அது மட்டும் இல்லாம அந்தரிக்ஷ கத ஸ்ரீமானு வானத்துல போய் நின்னதுக்கு அப்புறம் வால்மீகி இவருக்கு ஒரு டைட்டில் கொடுக்குறாரு, ஸ்ரீமானு. இதுக்கு மேல சொத்துக்கித்தெல்லாம் எடுத்துன்னு போகிறது கிடையாது. கட்டண வேஷ்டியோட ராவணன் சபையிலேருந்து கிளம்புற அவரை பார்த்து ஸ்ரீமான் அப்படிங்கிறது. ஏன் என் வெளிநாட்டில் ஏதாவது பிளாக் பிளாக் மணி வச்சுட்டு இருக்காரா, இல்லை பினாமி ஏதாவது வச்சுட்டு இருக்காரா வெளியூர்ல அப்படின்னு கேட்டா, அப்படி இல்லையா. போறது யாருக்கிட்ட, ராமர்கிட்ட. ராமர்கிட்ட எதுக்காக போறார், கைங்கரியம் பண்றதுக்காக. கைங்கரியம் பண்றதுதான் ஸ்ரீமான் அப்படின்னா. அது மட்டும் இல்லாம ஒரு வானத்துல போய் நிக்கிறச்சேவே அசோகவனத்திலேருந்து சீதை பார்த்தாலும், ஆஹா நம்ம இல்லாதப்போ ராமர்கிட்ட கிளம்புறாரு, ராமர் இவரை எதுவும் சொல்லாம சேர்த்துக்கணுமே, நாம இருந்தாலும் ரெக்கமெண்டேஷன் பண்ணி ரெக்கமெண்டேஷன் லெட்டர் கொடுக்கலாம், நம்ம நம்மளும் அங்க இல்லை, அதனால ராமர் அவரை சேர்த்துக்கிட்டோம்னு அனுகிரகம் பண்ணாலும், அதனால அந்தரிக்ஷகர் ஸ்ரீமானு அப்படின்னு வானத்திலேருந்து நின்ற ராவணனை பார்த்து சொன்னார், சுலபா புருஷா ராஜன் சததம் பிரியவாதின அப்பிரியஸ்யத பத்தியஸ்ய வக்தா ஸ்ரோதா சுதுர்லபா. ராஜா எல்லாரும் நல்லது சொல்லிடுவான்னு நினச்சிக்காதீங்கோ, கூட பிறந்த என்னால் மட்டும்தான் உங்களுக்கு நல்லது சொல்ல முடியும். உங்களுக்கு நல்லது பிடிக்காது, கசக்கிறது, உண்மை கசக்கும். ஆனால் உங்க கூட இருக்கிற வாழ் அடிச்சிடலாம் ஜெயிச்சிடலாம் அப்படின்றாலே அதெல்லாம் உங்களுக்கு இனிக்கும், அதெல்லாம் உண்மை கிடையாது. அதனால அப்பிரியஸ்யதி பத்தியஸ்ய வக்தா ஸ்ரோதா சுதுர்லபா, என்ன மாதிரி நல்லது சொல்றவாங்கிறது உங்களுக்கு குறைவு, நல்லதை கேட்கறவாளும் குறைவு, நீயும் அப்படி இருக்க நானும் இப்படி இருக்க, நான் ராமர்கிட்ட கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி சமுத்திரத்தை தாண்டி ராமர்கிட்ட வர வரச்சேவே எப்படி வர்றார் அப்படின்னா, சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனே நிவேதயதமாம் க்ஷிப்ரம் விபீஷணம் உபஸ்திதம். வானத்துல ராமர் இருக்கிற கேம்ப்கிட்ட வந்துட்டு கத்தினா, பாக்குறதுக்கே மீசையும் மீசையும் வச்சிருந்து பயங்கரமா, விபீஷணன் ராட்சசனுள்ளையோ அதனால பயங்கரமா இருக்காராம் பாக்குறதுக்கு, கதையை வேற வச்சிருந்து வந்திருக்காரு. வந்த உடனே கீழே இருந்த கேம்ப்ல இருந்த வானராள்லாம், ஐயோ ராட்சசன் வந்திருக்கான், கல் எடுத்தா அடிச்சாலும் விபீஷணன் வந்திருக்கான், ராட்சசன் வந்திருக்கான் அப்படின்னு அவர் கத்துற சர்வலோக சரண்யாய இந்த வானராள் கிட்ட பேசினாராம். என்ன அப்படின்னா, என்னை எப்படியான ராமர்கிட்ட போய் சேர்த்துட்டு போப்பா அப்படின்னு. எப்பேற்பட்ட ராமன்னா சர்வலோக சரண்யாய. ராமர் வந்து கேவலம் வானராளுக்கு மட்டும்தான் அடைக்கலம் அப்படின்றது கிடையாது. ராமர் கோஷ்டியிலேயே குகனும் இருப்பார், வசிஷ்டரும் இருப்பார், வானராளும் இருப்பா, கரடியும் இருக்கும், சம்பாத்தியும் இருக்கும், ஜடாயுன்ற கழுகும் இருக்கும், அணிலும் இருக்கும், பாகிஸ்தானும் இருப்பாப்பா. ராமர் வந்து உங்களோட சொத்துன்னு மட்டும் நினைச்சுக்காதீங்க, சர்வலோக சரண்யாய, எல்லா லோகத்துக்கும் சரண்யனவன் ராகவாய. அது மட்டும் இல்லாம சர்வலோக சரண்யன்றதை தாண்டி அந்த வம்சத்திலேயே யார்கிட்ட போய் காலில் விழுந்தாலும் ரகுவம்சம், அப்பேற்பட்ட வம்சத்துல போய் காலில் விழுந்தா காப்பாற்றாம இருக்க மாட்டா, அப்பேற்பட்ட வம்சத்துல வந்த பெருமாளவர் அப்படிங்கிற மகாத்மனே. எப்பேற்பட்ட வம்சமா இருந்தாலும் சில எக்ஸப்ஷன்ஸ் இருக்கும். என்னன்னா ரகுவம்சத்திலேயே சில அசமஞ்சுகள் இருந்தது, அசமஞ்சஸ்ன்னு பேரு. அது வந்து அவன் ராஜா, அந்த ராஜா என்ன பண்ணுவாங்கன்னா அயோத்தியாவில் இருக்கிற குழந்தைகள் எல்லாம் சரையூர் நதியில போய் முக்கி முக்கி கொண்டுடுவானான், அவனுக்கு அதில் ஒரு சந்தோஷம். அந்த மாதிரியும் அந்த ராஜா இருந்து அதுக்கப்புறம் அந்த ராஜாவை காட்டுக்கு கடை நாடு கடத்தினா அப்படின்லாம் சரித்திரம் உண்டு. அந்த மாதிரியா ராமர் அப்படின்னா மகாத்மனே, மகாத்மாவான ராமர். நிவேதயத என்ன போய் நிவேதனம் பண்ணிடுங்க, நம்ம எல்லாம் வடை பாயசம் பண்ணி நிவேத்தியம் பண்றோம் இல்லையா, அந்த மாதிரி என்ன ராமருக்கு நிவேதனம் பண்ணிடுங்கோ அப்படின்னு விபீஷணன் சொல்ற. விபீஷணன் தான் வந்திருக்கேன்றதுன்னு சொல்ற. விபீஷணன் உபஸ்திதம், வேற எதுவும் வேஷத்துல எல்லாம் நல்ல பேர கீரை மாத்திக்கல, நான் ராவணனோட தம்பி, நான் வந்திருக்கேன் ராமர்கிட்ட சரணாகதி பண்றதுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு ராமர்கிட்ட சொல்லுங்கோ, இதெல்லாம் போயிடணும்னு இந்த வானரால் எல்லாம் போய் வெயிட் பண்ணுங்கோடா, கல்லாலாம் அடிக்காதீங்கோ, முதல்ல ராமர்கிட்ட போய் கேட்டுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி ராமர் கிட்ட சொல்ற. ராமர் ஒரு இங்கே ஒரு கான்ஃபரன்ஸ் போடுற, ராவணன் சபையில் நடந்த மாதிரி இவர் ஒரு ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ், நாலு பேர் அஞ்சு பேரை வச்சுட்டு கான்ஃபரன்ஸ் நடத்துற. ராமர் முதல்லயே, ராமர் தான் டிசைடிங் அத்தாரிட்டி, எம்டி அவர் தான், அவர் தான் டிசைட் பண்ணணும், அவர் டிசைட் பண்ண போது தான் நடக்கும். ஆனால் அப்படி இருக்கிறச்சே நீங்கள்லாம் என்ன நினைக்கிறீங்க, விபீஷணனை சேர்த்துக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறது தான் இங்கே டிபேட்டு, இங்கே கான்ஃபரன்ஸு. இதில் அவா அபிப்பிராயத்தை சொல்லுங்கோ அப்படின்னு கேட்குறார். முதல்ல சுக்ரீவன் சொன்னான், ஏதோ விபீஷணன் வந்திருக்கானா, அவனெல்லாம் சேர்த்துக்க கூடாது, ஏன்னா இங்கே சேர்த்துட்டதுக்கப்புறம் இங்கே இருக்கிறவாடெல்லாம் கெடுத்துடுவான், அவன் கெடுத்து நம்மளோட ஆர்மியை வீக் பண்ணிடுவான் விபீஷணன், அதனால் அவன் சேர்க்கக்கூடாதுன்னு சுக்ரீவன் முதல்ல சொன்னார். அப்புறம் அங்கதன் சொன்னான், சுஷேணன்ற வைத்தியர் மெடிசன், அவர் டாக்டர் கம் வாரியர், அந்த மாதிரி சுஷேணன் அவர் சொன்னார். இல்லை இல்லை, சேனை கலங்கி போயிடும், போய் பேதம் பண்ணிடுவான் நம்மளெல்லாம் பற்றி, தப்பு தப்பாக சொல்லி அவன் பக்கம் எழுத்துட்டுருவான், அதனால் அவன் சேர்த்துக்கக்கூடாது அப்படின்னு சுஷேணன் சொன்னான். அப்புறம் அங்கதன் சொன்னான், சேர்த்துக்கலாம், சேர்த்துட்டு அவனுக்கு ஒரு காரியத்தை கொடுத்து பார்ப்போம், ப்ராஜெக்ட்டை கொடுப்போம், அவன் என்ன பண்ணான்னா ஆஃபீஸ்லேயே வச்சுக்கலாம், இல்லைன்னா அவனை டிஸ்மிஸ் பண்ணிடலான்ற மாதிரி இவங்கிட்ட நம்பிக்கையான ஒரு காரியத்தை கொடுத்து பார்ப்போம், இவன் அதை பண்ணான்னா நம்ம கோஷ்டியிலேயே வச்சுக்கலாம், இல்லைன்னா துரத்திடலாம் அப்படின்னு சொல்லி அங்கதன் சொன்னான். அப்புறம் மைந்தன் சொன்னான், மைந்தன் ஒரு வானவன், அவன் சொன்னான்னா இவனையே வேறு பார்ப்போம், இவனை சேர்த்துட்டுருவோம், சேர்த்துட்டு இவனை பற்றி லங்கையில் ஒரு ஆளை வந்து இவன் எப்படிப்பட்டவன்றதை கேட்டுன்னு வர சொல்லுவோம், இங்கே இருக்கிற வாழ்க்கையெல்லாம் பழக விடுவோம், அதாவது இவன்கிட்டயே ஒரு க்ளோஸாக ஒருத்தர் பேசாத மாதிரி இவனை ஏற்பாடு பண்ணி இவன் நல்லவன் தானா நிஜமாவே அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு, அந்த மாதிரி கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. எப்படி அப்படின்னா, ஒருத்தன் இன்னொரு கேங்கிலேருந்து வந்திருக்கான், இங்கே வந்து நடிக்க போகிறான் அப்படின்னா அவனை ஒரு பத்து நிமிஷம் பேச விட்டாலே போகிறோம், முன்னுக்கு பின் முரணாவே பேசுவான், கான்டெக்சுவலாகவே பேச மாட்டான், உளருவான், பொய் சொல்லுவான், மூஞ்சியெல்லாம் வேர்க்கும், அது அதிலே கண்டுபிடிச்சிடலாம் இவன் வந்து ஃப்ராடு அப்படின்னு. அந்த மாதிரி இவனை வேவு பார்ப்போம், கண்டுபிடிச்சிடலாம் விபீஷணன் உண்மையானவனா இல்லையா அப்படிங்கிறதுன்னு மைந்தன் சொன்னான். ஜாம்பவான் பேசினார், என்னத்துக்கு இதெல்லாம் பேசிட்டு அவனை சேர்த்துக்கவே கூடாது அப்படின்னாரான். எதுக்கு அப்படின்னா, அவன் வந்து தேசமும் சரியில்லை காலமும் சரியில்லை, அதேச கால சம்பிராப்தா, இவன் வந்து தேசம் சரியில்லை, எப்போ வந்திருக்கணும் இவன் நியாயமா, சீதை எப்போ கடத்தின்னு போனான் ராவணன், அப்போவே இல்லை வந்திருக்கணும், அப்போவே திருமாவளிக்க ஐயோ அழுதுருந்திருந்தாரு சீதை ஜானகின்னு, அப்போ வரலையா இந்த பய, இப்போ ராமர் வந்திருக்கார் இங்கே சமுத்திரத்துக்கிட்ட வந்துட்டாருன்னு தெரிஞ்சுட்டு வந்துட்டான், இவனை சேர்த்துக்கவே கூடாது, அது மட்டும் இல்லாமல் அக்காலத்தில் வந்திருக்கான் திருமால் அங்கே அழுதுருக்கிறச்சே போய் என் அண்ணா தான் கடத்தின் வந்திருக்கான், உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன் காலில் விழுந்திருக்கணும், அப்போ வரலையா, இப்போ நாளைக்கு யுத்தங்கிறப்போ வந்து சேர்றான்னா இவனை வந்து சம்திங் ஃபிஷி அப்படின்னாரான் ஜாம்பவான், இவனை சேர்த்துக்கவே கூடாது அப்படின்னு சொன்னார். எல்லாரும் பேசி முடிச்சதுக்கப்புறம் ஹனுமார் பேச ஆரம்பித்தா, ஹனுமார் பேசச்சேயே அத சம்ஸ்கார சம்பன்னா ஹனுமான் சச்சிவோத்தமாக அப்படின்னு சொல்லி, ஹனுமார் பேசுறதுக்கே ஒரு விசேஷம் வால்மீகி சொல்ற, சம்ஸ்காரம் மெச்சூர்ந்தா பேசினாரா ஹனுமார், என்ன அப்படின்னா, எனக்கு இப்போ இத்தனை பேர் பேசியிருக்கா, இத்தனை பேர் பேசினதுக்காக அவளோட டிபேட் பண்ணணும், அவள் சொன்ன பாயிண்ட் எல்லாம் தப்புன்னு ப்ரூவ் பண்ணுறதுக்காக நான் பேச போகிறது இல்லை, போகிறது கிடையாது, நைவ வாதாது கண்கரிஷாது, சில பேருக்கு ஒருத்தர் பேசினா அது கரெக்டாக இருந்தாலும் தப்புன்னு சொல்கிறதுலேயே நோக்கு இருக்கும், என்னதான் மாமியார் மாட்டு பொண்ணு என்ன சொன்னாலும் தப்புன்னு தான் மாமியார் சொல்லுவோம், அந்த மாதிரி அதுக்காக நான் பேசுறதுக்கு வரல, நான் சங்கரிஷாது, இன்னொன்று என்னோட பேச்சாற்றலில் காமிக்கிறதுக்காக நான் பேசுவேன் அப்படிங்கிற மாதிரியான நோக்கமும் எனக்கு கிடையாது, நான் எதுக்காக பேச போகிறேன்னா ராமகௌரவாக்கு, எப்பேற்பட்ட சந்நிதி இது, இங்கே வந்தாங்கன்னா அவளுக்கு நல்லது தான் நடக்கணும், அப்பேற்பட்ட சந்நிதி, அதே எப்பேற்பட்டவா வந்தாலும் அவளுக்கு அடைக்கலம் உண்டு, அந்த மாதிரியான சன்னதி இது, அங்கே போய் அதுக்காக தான் நான் பேசுகிறேன் இப்போ அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பித்து என்ன பேசினார் அப்படின்னா, விபீஷணன் நல்லவன் தான், அதனால அவனை சேர்த்துக்கிறதுல தப்பே கிடையாது, ஒரு ஒருத்தர் சொன்ன பாயிண்ட்டையும் ரெப்யூட் பண்ணுற ஹனுமார், நம்பிக்கையான காரியத்தை கொடுத்தா அவனை பற்றி தெரிஞ்சிடலாம்னு சொல்லி ஒருத்தர் சொன்னான், அப்படி கிடையாது, நம்பிக்கையானவர்கிட்ட தானே நம்பிக்கையான காரியத்தை கொடுக்க முடியும், அப்போ இவர் நம்பிக்கையானவரா இல்லையான்றது தெரியாமல் எப்படி அந்த நம்பிக்கையான காரியத்தை கொடுக்கறது, அதனால அந்த பாயிண்ட் தப்பு அப்படின்னுட்டாராம். அதுக்கப்புறம் இவனை வேவு பார்ப்போம், இங்க அவனை சேர்த்துப்போம். சேர்த்துட்டதுக்கு அப்புறம் இவன்கிட்டயே ஒருத்தர் க்ளோஸா பழகி இவனை எப்படி நல்லவனா இல்லையான்னு பாக்கலாம்னு ஒருத்தர் சொன்னார். அதுவும் தப்பு. ஏன்னா இவன் நல்லவனாவே தான் வந்திருக்கான்னு வச்சுப்போம். வச்சிருந்ததுக்கு அப்புறம் இவன் கூட பேசுறவா ஒரு நாள் இல்ல இல்ல, ஒரு நாள் உங்களை செக் பண்ண சொன்னா அதுக்காக தான் நான் இவ்வளவு க்ளோஸா உங்களோட பழகிறேன்னு சொன்னா அவனுக்கு ஹர்ட் ஆயிடும். அது நம்ம கோஷ்டியில கெட்டவனா வந்தா கூட அவன் நல்லவனா ஆனமே தவிர, நல்லவன் வந்து அவஸ்தப்பட்டுச்சா தெரியாதனமா இங்க வந்துட்டோம் அப்படின்னு ஃபீல் பண்ற மாதிரியான இடம் இது இல்ல. ராம சந்நிதி அப்படி கிடையாது அப்படின்னு சொல்லி ஹனுமார் சொல்ற. அதுக்கப்புறம் இன்னொருத்தர் சொன்னார், அதேச காலத்துல வந்திருக்க, சரியான காலத்திலையும் சரியான தேசத்திலையும் வரல அப்படின்னு ஒருத்தர் சொன்னார். இவர் வந்ததுதான் சரியான காலம் சரியான தேசம். ஏன்னா அப்ப இத்தனை நாள் ஏன் வரலையேன்னு கேள்வி கேட்டா, இத்தனை நாள் ராவணனுக்கு உபதேசம் பண்ணியிருக்காரு அவர், அண்ணா கொடுத்துடலாம் கொடுத்துடலாம்னு கெஞ்சி பார்த்துருக்கார், அழுது பார்த்துருக்கார், எதனாலையும் வேலைக்கு ஆகலன்னு தெரிஞ்சிருக்கு. தெரிஞ்சதுக்கு அப்புறம் ராமர்கிட்ட தான் சரணாகதி பண்றதுன்னு வேற வழி இல்லை, அவங்க கூட இருக்க முடியாது, அப்பேற்பட்டவனோட அடமெண்டா இருக்கிறவனோட நம்மளால இருக்க முடியாதுன்னு தெரிஞ்சிருக்கும் அவருக்கு. தெரிஞ்சு இங்க வந்துட்டார் அப்படின்னு ஹனுமார் ஒவ்வொருத்தர் சொன்ன பாயிண்ட்டையும் ரிப்யூட் பண்ணிட்டே தப்பு தப்புன்னு சொல்லிட்டே தன்னோட பாயிண்ட் எல்லாம் சொல்லிட்டு வந்தார். சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் பெருமாள் பேச ஆரம்பிக்கிறார். என்ன அப்படின்னா, அசராமஹா பிரசன்னாத்மா ஸ்ருத்வா வாயு சுதஸ்ய அப்படின்னு சொல்லி, இப்பதான் ராமர் தன்னையே உணர்ந்தா. என்ன அப்படின்னா, ஒருத்தர் ஒரு ஒரு பாயிண்ட் சொல்றா, ஹனுமார் தான் நம்மளோட பாயிண்டை கரெக்டா புரிஞ்சுட்டு இருக்க அப்படின்னு சொல்லி ராமர் பேச ஆரம்பிக்கிறார். மமாபிது விவக்ஷாஸ்தி காசித் பிரதிவிபீஷணம், நீங்கெல்லாம் பேசி முடிச்சாச்சா, எனக்கும் கொஞ்சம் சொல்ல வேண்டிய பாயிண்ட் இருக்கு, நான் சொல்றேன் அப்படின்னாராம். சொல்லி என்ன பாயிண்ட் அப்படி சொன்னார் அப்படின்னா, மித்திரபாவேன சம்பிராப்தம் நத்திய ஜெயம் கசஞ்சன தோஷோ யத்யபி தஸ்ய சதாமேதகர்ஹிதம். முடிச்சுட்டார். முதல் சர்ம ஸ்லோகம்னு பேர் இருக்கு, ரெண்டு சர்ம ஸ்லோகம், இது ஒன்று சகிருதேவ பிரபன்னாயம் பின்னாடி வரப்போகிறது. சர்ம ஸ்லோகம் அப்படின்னா என்னன்னா ஃபைனல் டெசிஷன், முடிவு அப்படின்னு அர்த்தம். என்ன முடிவு பண்ணியிருக்கார் அப்படின்னா, ஆஃபீஸில் கான்ஃபரன்ஸ்லாம் நடக்கும், நடக்கிறதே ஒவ்வொருத்தர் ஒரு சஜஷன், நம்ம கம்பெனியை இப்படி முன்னேற்றலாம் அப்படி முன்னேற்றலாம்னு சொல்லி ஒவ்வொருத்தர் ஒரு ஒரு பாயிண்ட் சொல்கிறச்சே பாஸ் மட்டும் கம்ப்யூட்டர் உட்காந்து நோண்டிட்டு இருப்பார். அப்படின்னா அவர் அதை கேட்டுட்டு இருப்பார். கேட்டுட்டு தான் என்ன டிசிஷன் எடுக்கிறாரோ அதுதான் ஃபைனல். எல்லாம் அவர் பேசி முடிச்சா, இந்த ஆஃபீஸ் ஸ்டாஃப் எல்லாம் பேசி முடிச்சதுக்கப்புறம் ஒரு மெசேஜோ இல்லை ஒரு ஸ்க்ரீனில் போட்டு காமிப்பான், இதுதான் எம்டியோட ரெசல்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ராமர் இப்போ ஏற்பட்ட கம்பெனியில் ராமர் தானே ஹெச்ஓ எம்டி சிஇஓ ராமர், அவர் என்ன டிசிஷன் எடுத்தாருன்னா, மித்ரபாவேன சம்பிராப்தம் நச்ச ஜெயம் கசஞ்சன ஃப்ரெண்டு அப்படின்னு ஒருத்தன் இவர் வந்திருக்கிறவன் விபீஷணன் சரணாகதி பண்ணிட்டான், ஆனால் அவனை கூட ஃப்ரெண்டாக பாவிக்கிறார் பெருமாள். அவன் காலில் எல்லாம் உழ வேண்டாம், ஷேக் ஹேண்ட் பண்ணாலே போகிறோம், அப்போ ஷேக் ஹேண்ட் பண்ணினாலே நான் காப்பாற்றுவேன், நத்திய ஜெயம் கசஞ்சன அவனை கைவிடவே மாட்டேன். ஏன் அப்படின்னா, தோஷோ எத்யபி தஸ்யஸ்யாது, தப்பு தான் பண்ணியிருக்கட்டமே அவன் இத்தனை நாள் வந்தால் நான் பார்த்துக்கிறேன். சதாமே தகரஹிதம், சாதுக்கள் என்ன பண்ணுவா அப்படின்னா, ஒரு மொத்தம் வந்து ரொம்ப கெட்டவனா சின்ன வயசுலலாம் ரொம்ப நன்னடத்தே இல்லாதவன், கோவிலுக்கு போய் ஒரு ஆச்சாரியனை போய் அடைஞ்சா கூட இப்போ இத்தனை நாள் இப்படி இருந்து அப்ப இனிமேல் இப்படி இருந்தா சொல்லுவாளே தவிர அச்சி ஓரப்போ அப்படின்னு ஒதுக்க மாட்டா, அப்பேற்பட்டவா வழி வழியில தான் நாமளும் போனோம் அப்படின்னு ராமர் பேசுற. பேசி முடிச்சுட்ட, இது ஒரு ஸ்லோகம் தான் சொன்னார் ராமர், அதனால நத்திய ஜெயம் இவனை கைவிடவே கூடாது, இவனை சேர்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டார். சுக்ரீவன் பார்த்தாங்க, அது நம்ம இவ்வளோ பேசியிருக்கோம் இந்த ஆள் சேர்த்துக்கலான்னுட்டாரு அப்படின்னு சுக்ரீவன் பார்த்தான். பார்த்தது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்லோகத்தையும் ஒரு வாட்டி சொல்லி பார்த்தான், மித்ரபாவின நல்லா இருக்கு ஸ்லோகம் நல்லா இருக்கு, ஓகே இதை பற்றி கொஞ்சம் விஸ்தாரமாக பேசு ஆலோசனை பண்ணான் சுக்ரீவன் தன்னோட மனசுக்குள்ளேயே. ஸ்லோகம் நல்லா இருக்கு, இவர் சொன்னதும் நல்லா தான் இருந்தது, ஆனால் கொஞ்சம் விஷயம் தான் இடிக்கிறது, சேர்த்துக்கலாங்கிறாரு, சேர்த்துக்க கூடாதுன்னு தானே நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இத்தனை நாளி, நம்ம பேச கேட்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லி தத சுபதரம் வாக்கியம். ராமர் சொன்னது சுகம், சுக்ரீவன் சொன்னது சுபதரமா, கம்பேரிட்டிவ் டிகிரி, குட் பெட்டர் பெஸ்ட்ன்னு சொல்றா இல்லையா, கம்பேரிட்டிவ் சூப்பர் லேட்டிவ், அந்த மாதிரி ராமர் சுபமாக பேசினா சுக்ரீவன் சுபதரமாக பேசினான். என்னன்னா அவனை சேர்த்துக்க வேண்டாம், சேர்த்துட்டா பிரச்சனை, நம்மளை நம்ம ரெண்டு பேரை பிரிச்சுடுவாள், நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப்பை அவன் கெடுத்துடுவான் அப்படின்னு சொன்ன உடனே ராமருக்கு கோபம் வந்துட்டான். அதனால் அண்ணாவை விட்டுட்டு வந்திருக்கான், அந்த பாயிண்ட் வேற சொன்னான் சுக்ரீவன். சொன்ன உடனே என்ன சொன்னார்னா, அண்ணாவை விட்டுட்டு யாருனா வருவாடா, சொந்த அண்ணா கூட தானே நிற்கணும் அப்படின்ன உடனே ராமர் லக்ஷ்மணனை பார்த்துட்டு, ஈஷே துஷ்மயமானஸ்தோ லக்ஷ்மணம் புண்ணிய லக்ஷணம் ஒன்று சிரித்தார் அப்படி. என்ன அப்படின்னா, அதுக்கு இந்த சிரிப்புக்கு என்ன அர்த்தம்னா, இவனே அப்போ அண்ணாவை விட்டுட்டு வந்த உடனே இவன் இவன் இன்னொருத்தனை சொல்கிறான் பாதுன்னு நினச்சிட்டு பெருமாள் சிரிச்சாரான். சிரிச்சதுக்கப்புறம் சொன்னாரான், நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பை கெடுத்துக்குவாங்கன்னா நீ நினைக்காதப்பா, சர்வே பிராதரஸ்தாத பக்தி பரதோபமாக, தம்பிகள் தம்பி அப்படின்னா பரதன் மாதிரி எல்லாரும் ஆயிட முடியாதுப்பா. லக்ஷ்மணன் கூட சொல்லல, பரதன் தான் சொல்ற. ஏன்னா பரதனை சொன்னதான் லக்ஷ்மணனுக்கும் பிடிக்கும்னு ராமருக்கு தெரியும், அதனால பரதனை சொன்ன. மத்விதாவா பிதுப் புத்திராக, பையன் அப்படின்னா என்ன மாதிரி பையன் உலகத்திலேயே யாரும் கிடையாது. ஏன்னா எங்க அப்பாவும் என்னையும் மாதிரி ரிலேஷன்ஷிப் யாருக்குமே கிடையாது. நான் கிளம்பி 5வது நாள் எங்க அப்பா பிராணன் விட்டாருப்பா. அப்பேற்பட்ட அப்பா, அப்பேற்பட்ட அப்பாவோட வாக்கியத்தை காப்பாற்றணுங்கிறதுக்காக 14 வருஷம் காட்டில் இருக்க. அந்த மாதிரி புள்ளன்னா என்ன மாதிரி மிஞ்சிக்கிறதுக்கு ஆள் கிடையாது அப்படிங்கிற. அது மட்டும் இல்ல, சுகிருதோவா பவத்விதா, ஒன்ன மாதிரி நட்புங்கிறது நண்பன் அப்படின்னா அதுக்கு சுக்ரீவன் தான் எக்ஸாம்பிள்ப்பா. அதனால நீ அப்படி எல்லாம் கவலைப்படாத, நம்மளெல்லாம் யாரும் பிரிச்சிட முடியாது அப்படின்னு சொன்னார். சொன்னது மட்டும் இல்லாம அடுத்தது சொல்ற, அடுத்த சரம ஸ்லோகம், அடுத்த ஒரு டிசிஷன். சகதேவ பிரபன்னாய தவாஸ்மீதி ஜயாததே அபயம் சர்வபூதேப்யோ ததாம்யே தத்பதம் மம. ஒரு தரம் என் காலில் வந்து உழுந்து, ராமா நான் உன்னுடையவன் அப்படின்னு சொன்னான்னாக்க, அபயம் அவனுக்கு அபயம் கொடுக்கறது தான்ப்பா என்னோட விரதம். யார்கிட்ட இந்த அபயம் கொடுப்பேன்னா சர்வபூதேப்யா, அனைவருக்கும் கொடுப்பேன். யார் யாரெல்லாம் என் காலில் வந்து விடுறாளோ அபாவாளுக்கெல்லாம். அந்த தேசிகன் அப்படியே இந்த ஸ்லோகத்தை தமிழில் சொல்றார். என்னென்ன, ஒரு காலே சரணாக அடைகின்றார்களும், ஒரே ஒரு தடவை சரணாக அடைகின்றார். யார் யாரெல்லாம் சரணாகதி பண்ணுறாளோ, உனக்கடிமை ஆகின்றேன் என்கின்றார்களும், ராமா நான் உன்னை சேர்ந்தவன், ராமா தவாஸ்மி அப்படின்னு யார் யாரெல்லாம் சொல்றாளோ அவளுக்கு, அறுக்காதே அனைவருக்கும் அனைவராலும் அஞ்சேலன் அருள் கொடுப்பான். அனைவருக்கும் சர்வேபியா அப்படிங்கிறது சம்ஸ்கிருத சப்தத்துல பஞ்சமி அர்த்தமும் வரும், சஷ்டி அர்த்தமும் வரும், 6ஆம் வேற்றுமையும் வரும், 5ஆம் வேற்றுமையும் வரும். அதுக்கு என்ன அர்த்தம்னா அனைவருக்கும் சரணாகதி கொடுக்கும் பண்ணுவான், அபயம்னு கொடுப்பான். யார் அனைவர்னா, இவாதான் வரணும், அவாதான் வரணும், அரக்கோணத்தில் இருக்கிறவாதான் வரணும், மயிலாப்பூர்ல இருக்க வரக்கூடாது அப்படிங்கலாம் கிடையாது. இல்ல இந்தியாவில் இருக்கிறவாதான் வரணும், பாகிஸ்தான்காரெல்லாம் வரக்கூடாதுன்னா ராமர் கிட்ட கிடையாதான். யார் வந்தாலும் சரணாகதி பண்ணிட்டான்னா அபயம்னு ராமர் கொடுத்துருவானா. இருக்காலும் எழில் முடிவர் நினைவினாலும், இவையறிவார் செயலுடன் இசைவினாலும், நெருக்காத நீள் விரதம். இந்த விரதம் எப்போ, வெறும் ராமாவதாரத்துல மட்டுமா அப்படின்னு கேட்டா கிடையாது, கிருஷ்ணாவதாரத்திலையும் என்ன சொல்ற, மாமேகம் சரணம் ரஜ அப்படின்னு சொல்லி நீ கவலையப்படாத. மாசுச்சகா என் காலில் வந்துட்டானா நீ கவலைப்படாம இரு அப்படிங்கிற. அதனாலதான் உப்ளியப்பன் கோவில்னு கும்பகோணத்துல உண்டு அந்த பெருமாள் கோயில் எல்லாம் மாசுச்சகா மாமேகம் சரணம் ரஜான்னு எழுதிருக்கு. இந்த காலை பிடிச்சிக்கோப்பா, காலை வேற காமிக்கிறாரு நம்மளுக்கு, அவ்வளவு ஸ்பூன் ஃபீடுன்னு சொல்லுவா. அதுக்கு பேர் வாழைப்பழத்தை உரிச்சி வாயில வேற வைக்கிற, அப்ப கூட சாப்பிடாம இருந்தோம்னா நம்ம மேலதான் தப்பு. அதனால பேர்பட்ட பெருமாள் வந்திருக்காருன்னா அவர்கிட்ட போய் சரணாகதி பண்ணிடணும் சொல்ற. அபயம் சர்வபூதேபியோ பிரதாமியது பிரதமன, விபீஷணனுக்கு சரணாகதி கொடுப்பேன். யார்கிட்ட என்னன்னா, விபீஷணன் யார் யாரெல்லாம் சேர்த்துக்க வேண்டாம்னு சொன்னாலோ, எப்பேற்பட்டவா வந்தாலும் சுக்ரீவன் விபீஷணனுக்கு சரணாகதி கொடுத்தாச்சு, அபயம் கொடுத்தாச்சுன்னா கொடுத்ததுதான் அப்படிங்கிற சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் சுக்ரீவன் கிட்ட கொஞ்சம் கம்பீரமா பேசுற, சுக்ரீவா உன்னோட மாணவ சைன்யத்தை நம்பி நான் இங்க வரல, உன்னை நம்பி நான் இங்க வரல, லக்ஷ்மணனை நம்பி வரல, என்னோட போதண்டத்தை வில்ல நம்பி வரல, அந்த நம்பி வரல, என்னோட கை ஒரு கை மொத்தத்தையும் நான் நம்பி வரல, என் கையோட விரல்ல நம்பி வரல, விரல்ல இருக்கிற நகம போறும்பா எல்லாரையும் கீழ்ச்சி போட்டுடுவேன் அப்படின்னு சொல்லி அங்குள்ள கிரேணதாமியா மிச்சன் ஹரி கணேஸ்வரா. நிசுமாவதாரம் ஞாபகம் வருது பெருமாளுக்கு. நிசுமாவதாரத்துல என்ன அன்பு வில்லெல்லாம் வச்சுட்டு இருந்தார், ஒரு 4-5 பேரை கூட்டிட்டு போனார். தான் ஒருத்தர் தான் அந்த நகத்தை வச்சு ராட்சசன் சம்ஹாரம் பண்ணார். அந்த மாதிரி அந்த ஞாபகம் வருது ராமருக்கு, நகத்தாலே பேசிடுவோம்ப்பா நீ, அதனால கவலைப்படாத, போய் விபீஷணனை கூட்டின் வா அப்படின்னு சொல்ற. சொல்லவே விபீஷணோவா சுக்ரீவா எதிவா ராவணஸ்வயம், விபீஷணன் வந்திருக்கான், அவனுக்கு ஒரு கான்பரன்ஸ் போட்டு டிசிஷன் எல்லாம் எடுத்து கூட்டின் வரா மாதிரி ஆச்சு. பின்னாடியே ராவணன் வந்திருந்தான்னு வச்சுக்கோயேன், அவனுக்கு ஒரு திருப்பி ராவணன் வந்திருக்கான்னு ஒரு சபையை போட்டு டைம் வேஸ்ட் கிடைக்காது, அவனையும் கூட்டின் வா அப்படின்னு சொல்லி சொல்லி அனுப்புற சுக்ரீவன்ட. இப்போ ஒரு விஷயம் நாம பார்க்கணும், விபீஷணன் வந்தான் ராமர் சேவிக்கிறதுக்கு. விபீஷணனை பத்தி தான் கான்பரன்ஸ் நடந்தது, சேர்த்துக்கலாமா வேணாமான்னு. விபீஷணன் பின்னாடி 4 ராட்சசர்கள் வந்திருக்கான், விபீஷணன் நம்பி வந்திருக்கான் ராமர்கிட்ட நாம போய் காலில் விழுவோம்னு சொல்லி. அந்த 4 பேரை பத்தி விசாரமே பண்ணல. ஏன் அப்படின்னா, அதுதான் ஒரு பாகவதால முன்னிட்டு நாம ராமரை போய் நமஸ்காரம் பண்ணோம்னா அந்த பாகவதர்கிட்ட தோஷம் இருக்கான்னு வேணான்னு கூட பெருமாள் பாப்பார். பெருமாள் பார்க்க மாட்டா, பக்கத்தில் இருக்கிறவாள்லாம் பாப்பா. ஆனா பாகவதரை முன்னிட்டு வந்திருக்கிறவாள பெருமாள் சாட்சாத்தா இருப்பா, குசினே கிடையாது அவளுக்கு. அதனால பாகவத தர்மத்தை இங்க சொல்றது அப்படின்னு சொல்லுவா. விபீஷணன் வந்தான், வந்த உடனே ஷேக் அண்ட் மித்ரபாவேன சம்பிராப்தம் தானே இவர் சொல்லியிருக்கார். ஃப்ரெண்ட் ஆனா போறோம், ஹேண்ட் ஷேக் பண்ணா போறோம்னு. நாம் பாதையோகோ சரணானம் பேசி காலில் வந்து சாஸ்தானமா நமஸ்காரம் பண்ணா பண்ணதுக்கு அப்புறம் சொன்னா உடனே ராமர் கேட்கிறார், இவாளுக்கெல்லாம் அந்த பயம் போனோம், என்னதான் ராமர் இவரை சேர்த்துட்டாலும் இவன் எதிரிக்கிட்டேன்னு வந்திருக்கானே அப்படின்னு உடனே ராமர் கேட்கிறார், லங்கையில என்னென்ன பாருக்கு, எத்தனை வீரர்கள் இருக்கா, எத்தனை யானைகள் இருக்கு, எத்தனை குதிரைகள்லாம் இருக்கு, எத்தனை வாசல்கள் இருக்கு, எத்தனை டவர் இருக்கு, ஓப்பனிங்ஸ் இருக்கு அப்படிங்கறது மொத்தத்தையும் கேட்கிற மொத்தத்தையும் விபீஷணன் ராமர் கிட்ட சொல்லலாம். சொன்னதுலேருந்து தெரிஞ்சு மீதி வானராளுக்கெல்லாம் தெரிஞ்சு போயிடுது, ஆஹா சரி விபீஷணன் வந்து சரியான ஆள் தான், நம்ம தான் தப்பாக நினைச்சிட்டு இருப்போம் அப்படி அப்படி பண்ணிட்டேன். ஏன்னா யாரும் தப்பாக நினைச்சக்கூடாது ராமரை, ஏன்னா நாம சொல்றாங்க கேட்கலையே அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக விபீஷணன் மொத்த ரகசியத்தையும் சொல்ல சொல்லிட்டேன் லங்கையை பற்றி. அதுக்கப்புறம் சமுத்திரம் எதிர்க்க இருக்கு, ராமரை பார்த்தேன் என்ன பண்றது சமுத்திரத்துக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சிந்தையை இருக்கிறது விபீஷன் சொன்னான். விபீஷனுக்கு என்ன டெக்னாலஜி யூஸ் ஆச்சு, சரணாகதி பண்ணா நடந்துடும் அப்படின்னு விபீஷன் தெரிஞ்சுது. அதே ராமர்கிட்டயே சொன்னான், சமுத்திரம் ராகவராஜா சரணங்கிறது மருகட்டி, சமுத்திரத்துக்கிட்ட நீங்க சரணாகதி பண்ணுங்கோ, உங்களுக்கு உங்களுக்கும் கை மேல பலன் கிடைக்கும். ஏன்னா அவனுக்கு அது கிடைச்சிருக்கு, சரணாகதி பண்ணா கை மேல பலன் ராமர் சேர்த்துட்டே தானே. அப்ப உடனே இந்த ஐடியா ராமருக்கும் ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு நினைச்சு சொன்னாரா, ராமரும் சரி சொல்றானேன்றத சார் நான் போய் சரணாகதி பண்றதான் ரேஞ்ச் என்ன தெரியுமா அப்படின்லாம் இல்லாத பண்றேன்ப்பா அப்படின்னு சொல்லி பிரதிசிஷ்யே மகோதே படுத்துட்டாரா, சமுத்திரத்தை நோக்கி தபஸ் பண்ணாராம், படுத்துட்டு தபஸ் பண்ணாராம். அது எப்படி இருந்தது அப்படின்னா கம்பன் சொல்றான், கருணையின் கடல் இடந்தனன், எதிர்க்க உப்பு சமுத்திரம், இங்க கருணா சமுத்திரம், ரெண்டு சமுத்திரமும் எதிர்க்க எதிர்க்க பார்த்து படுத்துட்டுது அப்படின்னு கம்பன் சொல்றான். மூணு நாள் ஆச்சு, சமுத்திரம் சமுத்திர ராஜா எழுந்து வரணும் வரல, பார்த்த பெருமாள் பெருமாள் கர்ப்பசயனத்துல படுத்துருக்கார், படுத்துருக்கே கைய ரங்கநாதர் மாதிரி தலையில தலைக்கு தலைகாணி மாதிரி வச்சு படுத்துருக்கார். அந்த கை எப்படி இருந்ததுன்னு வால்மீகி வர்ணிக்கிறார். புஜக போகாபம் ஆதிசேஷன், எப்படி மலப்பாம்பு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி கை உருண்டு கரண்ட புஜம் இருக்குதான். கோசகஸ்திர பிரதாதாரம், பல மாடுகளை தானம் பண்ண கை அப்படின்னு சொல்லி அந்த கையை வர்ணிக்கிறார். வர்ணித்த உடனே சமுத்திரம் வரல, பார்த்தார் பெருமாள் எழுந்த அந்த இந்த தர்ப்பத்தில் படுத்துருக்க பெருமாள். இன்னும் திருப்புல்லானியில போய் தெரிவிச்சோம்னா கோயில் இருக்கு திருப்புல்லானியில, திருப்புல்லானி தர்ப்பசைன ராமன் ஆதி ஜெகநாதன் பெருமாளுக்கு பேரு. தர்ப்பத்தில் பெருமாள் படுத்துட்டுருக்காங்க, சேஷவாகனம்லாம் கிடையாதுங்க. பெருமாள் தர்ப்பத்தில் ராமன் படுத்துட்டுருப்பார், நீதி இடத்துலலாம் ரங்கநாதர் படுத்துட்டுருப்பார், வேற ஏதாவது பெருமாள் தான் படுத்துட்டு இருப்பார். ராமாவதாரத்தில் பெருமாள் தர்ப்பசேனத்தில் படுத்துட்டு திருப்புல்லானியில், திருப்புல்லானி பெருமாளை சேவிச்சுட்டு திருப்புல்லானி பாயசம் ஃபேமஸ், அதையும் சாப்பிட்டு வரலாம் போனோம். அதனால் பெருமாள் மட்டும் தேவையில்லை, பாயசமும் உண்டுங்கிறத சொல்கிறேன் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன். போய் சாப்பிட்டு சமுத்திர ஸ்நானம் பண்ணிட்டு வரலாம். அங்கே விசேஷம் திருப்புல்லானியில் சேத்து கரையில் சமுத்திர ஸ்நானம் பண்ணுறதுங்கிறது பலன் ஜாஸ்தி சொல்லியிருக்கு. மேலே பார்க்குறோம், ராமர் எழுந்த கோபம், சமுத்திரராஜன் வரல என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் சொன்னார், அத்தியமே மரணம் பார்த்த மரணம் சாகரத்தியவா, ஒன்று நான் செத்து போனோம் இல்லைன்னா இந்த சமுத்திரத்தை தாண்டணும், ரெண்டே வழிதான் அப்படின்னாரான். இந்த பாட்டத்தை கொஞ்சம் மாற்றி பார்ப்போம், என்னடா ராமன் போய் மரணம், ராமனுக்கு போய் மரணம்னா நன்னா இல்லையே அப்படின்னா, அத்தியமே தரணம் பார்த்த மரணம் சாகரத்தியவா, ஒன்று நான் தாண்டணும் இல்லை இந்த சமுத்திரம் சாகரம், சமுத்திரம் சாகரதுன்னா என்ன வத்தடிக்கிறது, இது ரெண்டுத்தில் எதாவது நடக்கணும் அப்படின்னு பெருமாள் சொன்னார். சொன்ன உடனே வில்ல எடுப்பா லக்ஷ்மணா அப்படின்னாராம், சௌமி சாபமானய சௌமித்ரே வில்ல எடுன்னாராம். முதல்ல ராமருக்கு கோபம் வந்துச்சுன்னா லக்ஷ்மணர் மாதிரி ஹாய் ஓயிலாம் கட்ட மாட்டார், என்னன்னா அது அந்த கோபம் நல்ல க்ளோஸாக பழகினவா ராமர்கிட்ட இருக்கிறவாளுக்கு தான் தெரியுமா, யோகை இவர் கோபப்படுறாரு போ அப்படின்னு. கொஞ்ச நாள் அவர் கோபப்பட்டு கொஞ்ச நாளில் அந்த நேச்சரே கொஞ்சம் மாறும், அப்போதே தெரிஞ்சு ஆஹா ராமர் கோபத்தில் இருக்கார் அப்படின்னு. இப்போ என்ன அப்படின்னா கோபமாக இருக்கேன்றது லக்ஷ்மணனுக்கு மட்டும் தெரியும், வில்ல கேட்குறாரு ஐயோ என்ன பண்ண போறாரோ தெரியலையே, சாப்பமானைய வில்ல எடுக்கிறாராம். லக்ஷ்மணன் வில்ல கொடுத்தா ஐயோ வில்ல கொடுத்தா என்ன கலையபரம் நடக்கும் தெரியாது, அதனால கொடுக்க வேண்டாம்னு சொல்லி கைதையை வச்சு நின்றான். சௌமித்ரே சுமித்ரா பிள்ளையே அப்படின்னாரா ராமர், சுமித்ரா அம்மா என்ன சொல்லி அனுப்பிச்சிருக்கா, ராமனுக்கு எது எது வேணாலும் பண்ணணும், என்ன சொன்னாலும் ராமர் சொல்றதை கேளுன்னு சொல்லி அனுப்பிச்சிருக்கா, நான் வில்ல கேட்கறேன் கொடுப்பா அப்படின்னாரா. என்ன பண்ணி தொலைக்கிறது கொடுத்தாராம் ராமர்கிட்ட, வெறும் வில்ல மட்டும் கொடுக்குறியேப்பா, பானத்தோட பானத்தோட கொடுப்பா, அம்பம் அம்பையும் சேர்த்து கொடு அப்படின்னாராம். லக்ஷ்மணர் பார்த்த சாதாரண ஆபரண பானத்தை எடுத்து கொடுத்தாராம், மினிமம் இதை எடுத்து கொடுத்தாராம், டேமேஜ் ஏற்படுத்தக்கூடிய பானம் அதை எடுத்து கொடுத்தாராம். கொடுத்த உடனே ஆசி விசோபமானே, இந்த பானத்தை நான் கேட்கலப்பா, பெரிய மிசைல் எடுத்துட்டு வா அப்படின்னா, எதுக்கு அப்படின்னு கேட்டாரான் லக்ஷ்மணர். சாகரம் சோட்டயிஷ்யாமி பத்யாம் யாத்து பிளவங்கமாகா, ஒன்றும் இல்லைப்பா சமுத்திரத்தை வத்தடிச்சிருவேன், சோதத்தில் இந்த மாணவர்கள்லாம் நடந்தே போவா, என்னத்துக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசிச்சுட்டு மூணு நாள் தபஸ் வேறு பண்ணி வேஸ்ட்டு. இது தபஸ் பண்ணி இவர் பலிக்கலைங்கிறது என்னன்னா, யார் சரணாகதி பண்ணமோ அவர் சரணாகதி பண்ணாதான் பலிக்கும். சரண்யன் பெருமாள் சரணாகதி பண்ணால் நடக்குமான் அது நடக்குது, அதனால தான் நடக்கலை. சரண்யனுக்கு சரணாகதி பண்ண வரல, அதுவும் பெருமாளுக்கு சரணாகதி பண்ண தெரியாது, வேறு பண்ணி பழக்கம் கிடையாது, எல்லாரும் பண்ணுறவாடெல்லாம் அக்செப்ட் பண்ணுறது தான் வேலை. அதனால் அவருக்கு அந்த சரணாகதி சரண்யனாக இருக்கிறதுனால அவருக்கு செட் ஆகலை அப்படின்னு சொல்லி சமுத்திரத்தை வத்தடிச்சிடுறப்பா. சாகரம் சோஷயிஷ்யாமி, நம்ம சகரபுத்திரால் நம்ம வம்சத்தை சேர்த்தவாதான்ப்பா பூமியை பொழந்து இந்த சமுத்திரத்தையே ஏற்படுத்தினா. நாம அழிச்சா தப்பு கிடையாது, நாம போட்ட ரோட்ல நாம எப்படி வேணா நடக்கலாம், நீ போட்ட ரோடான்னு கேட்கறாளே, எங்க அப்பம் போட்ட ரோடான்னு கேட்கறாள், அந்த மாதிரி எங்க அப்பம் போட்ட சமுத்திரம் தான்டா இது, அதனால நான் அழிக்கிறேன்னு சொல்லி அந்த ரைட் நம்மளுக்கு உண்டு. அதனால நம்ம என்ன வேணா பண்ணலாம்ப்பா அப்படின்னு சொல்லி ராமர் சொல்ற. இதே இன்னொரு அர்த்தம் பண்ணுவா, யாவத் பர்யந்தம் பத்யாமியாந்து புலோகமாக தாவத் பர்யந்தம் சாகரம் சோஷயிஷ்யாமி, எது வரைக்கும் ஆனரால் நடக்கிறாளோ அது வரைக்கும் சமுத்திரத்தை வத்தடிக்கிறேன்னு சொல்லி ஒரு இன்னொரு அர்த்தம் சொல்கிறாள். அப்போது ஆக்னேயாஸ்திரத்தை எடுக்கிறார், முதல்ல பிரம்மாஸ்திரத்தை எடுக்கல, முதல்ல ஆக்னேயாஸ்திரத்தை எடுக்கிறார், எடுத்து அபிமந்திரிச்சார், எடுத்து சமுத்திரத்தில் விட்டார். சமுத்திரம் கொதிக்கிறது, இந்த கொதிக்கிறது என்ன எப்படின்னா, நம்ம மாத்திர வெந்நீர் போடுறதே 100 டிகிரி செல்சியஸாக தள இதுவாகும், அந்த மாதிரி சமுத்திரம் கொதிக்கிறது, உள்ளே இருக்கிற மீன்லாம் எகிரி குதிக்கிறது, சூடு தாங்காமல் சமுத்திரமே கலக்கிறது. சமுத்திரம் ஆக்சுவலாக பார்த்தா வத்தி இருக்கணும், ஏன் வத்தலை அப்படின்னா அதுக்கு தேசிகன் காரணம் சொல்ற. பரதன் கிட்ட பாதுகையை கொடுத்தனுச்சார் ராமன், பரதன் டெய்லி பாதுகைக்கு அபிஷேகம் பண்ணுவோம், திருமஞ்சனம் பண்ணுறது எப்படின்னா, கோயிலையே பார்த்தோம்னா அபிஷேகம் பண்ணுற சன்னதியிலேருந்து டைரக்டாக வாய் அந்த தண்ணியெல்லாம் வெளில வரத்துக்கான ஒரு வாய் செட் பண்ணியிருப்பாங்க அந்த விமானத்தில், அது ஒரு கெனாலில் போய் கலக்கிற மாதிரி ஒரு வாட்டர் சிஸ்டம் ரெடி பண்ணியிருப்பா. பரதன் அப்படி பண்ணியிருக்காங்க, டைரெக்டாக சாக்கடை கூடாமல், அவள் ஊரில் சாக்கடை கிடையாது, நம்ம ஊரில் என்ன எப்படின்னா நதியாக இருந்து ரிவராக இருந்ததையே கூவம்னு கூவம் ஆறு இருந்தது, அது இப்போ சாக்கடையாகிடுது. அந்த மாதிரி இல்லாமல் பரதன் ஒரு சிஸ்டம் பண்ணி வச்சிருக்காங்க, என்ன அப்படின்னா பாதுகா மேலப்பட்ட அபிஷேக ஜலம்னா ஒரு நதியில் போய் கலக்கிற மாதிரி, நதி ஆட்டோமேட்டிக்காக போய் சமுத்திரத்தில் கலக்கும்ங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அப்படி இந்த பாதுகாப்பியத்துவம் போய் நதியில் கலந்து சரையோ நதியில் கலந்து அந்த சரையோ நதி மூலமாக போய் சமுத்திரத்தில் கலக்கிறது, சமுத்திரத்துக்கு ஒரு பவர் கொடுத்தான். என்ன அப்படின்னா எப்பேற்பட்ட ராமராக இருக்கட்டும், ராமர் பானம் போட்டால் கூட வத்தடிக்க முடியாத மாதிரியான பிரபாவம் சமுத்திரத்துக்கு வந்ததுக்கு காரணம் என்னன்னா பாதுகாத்தளம் சமுத்திரத்தில் சேர்ந்தது அப்படின்னு சொல்லி, சம்பித்தியமான தமசா சதயூபநீதைஹி சம்வர்தித தவசுகை அபிஷேகதோயைஹி மண்யே பகூவ ஜலதிர் மணிபாதரக்ஷே ராமாஸ்திர பாவக சிகாதி ரசோஷணியா. பாதுகாசாஸ்திரத்தில் சொல்ற, அதனால தான் சமுத்திரம் கலங்கல அப்படின்னு. அப்புறம் பிரம்மாஸ்திரத்தை எடுத்து அம்புல பூட்டினர். பூட்டின உடனேவே நேச்சரா இல்லையா, வல்கானிக் எரப்ஷன்லாம் ஏற்படுறது, சமுத்திரமே கதற மாதிரி இருக்கு, அந்த பாயில் ஆகுது, வத்தலையை தவிர பாயில் ஆகிட்டு இருக்கு, இன்னும் சமுத்திரம் கலங்கிறது, மலைகள்லாம் உருண்டு உழறது, இந்த மாதிரி நேச்சுரல் கலாமிட்டிஸ்ன்றாலே அதெல்லாம் ஏற்படுறது பிரம்மாஸ்திரத்தை வச்சதுக்கு. அப்போ உடனே பயந்துட்டான் சமுத்திரராஜன், பிரம்மாஸ்திரத்தை போட்டா என்ன கிடையாகுமோ, வேண்டாம் நம்மளுக்கு இந்த வம்பே வேண்டாம்னு சொல்லி சமுத்திரராஜன் கிளம்பி வரணும். ஏகாவளி மத்தியகதம், சமுத்திரராஜன் வர்ணனையே ஆச்சரியமா இருக்கும், எப்படி வந்தான் அப்படின்னா தன்னோட பத்னிகளா இருக்கக்கூடிய சமுத்திர பத்னிகள் எல்லாம் அடிச்சுட்டு கையில என்ன எடுத்துன்னு வந்தான்னா பழங்கிழமை எடுத்துன்னு வர முடியும், அதனால அதெல்லாம் எடுத்துன்னு வரலையா, என்னன்னா சமுத்திரத்துல ரத்னங்கள்லாம் இருக்கும், முத்து ரத்தம் எல்லாம், அதனாலதான் சமுத்திரத்துல இந்த சிப்பிக்குள்ள முத்து இருக்கும்னு சொல்லுவாள். அந்த முத்தெல்லாம் தாங்கிட்டா நிறைய இருக்குங்கிறது ராமர் கிட்ட வெறும் கையோட வரக்கூடாதுங்கிறதுக்காக அந்த முத்தெல்லாம் எடுத்துட்டு வந்து சமர்ப்பிச்சான் பெருமாள். சமுத்திர சரணாகதினா இதுதான் சமுத்திர சரணாகதி, இவன் தான் கிராமர் காலில் விழுந்தான், விழுந்து சொன்னான் நீங்க வத்தெல்லாம் அடிக்காதீங்கோ, நீங்க கல்ல போடுங்க நான் தாங்கிக்கிறேன். உங்கள்கிட்ட நலன்னு ஒருத்தன் இருக்கான், நலன்னு ஒரு வானரன் இருக்கான், அந்த வானரன் அவன் கையால் இந்த பிரிட்ஜை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணான்னா நான் அந்த கல்லை தாங்கிக்கிறேன் உள்ள போகாம அப்படின்னு சமுத்திரராஜன் சொன்னான். பொதுவா லா ஆஃப் நேச்சர் அப்படின்னு ஒன்று உண்டு, என்னன்னா ஜலம் அப்படின்னா அதோட நேச்சர் என்னன்னா கிராவிட்டி ஜலத்திலையும் இருக்கும். நாம காலை வச்சோம்னா கீழே தான் போவோம், இல்ல கல் சாதாரண வேற ஏதாவது கல்லை எடுத்து போட்டோம்னா அந்த கல் உள்ளதான் போகும், மதக்காது, வெயிட்ட தாங்காது ஜலம் அப்படிங்கிறது, வாட்டர் அப்படிங்கிறது. ஆனா இங்க லா ஆஃப் நேச்சர் மாறும், யாருக்காக மாறும் இல்ல, இன்னொரு விஷயம், சமுத்திரத்துல ஜலம் மட்டும்தான் லா ஆஃப் நேச்சரை ராமாயணத்துல மாத்திக்கணுன்றது கிடையாது, நெருப்பு கூட சுடாம இருக்கும். ஆனா வாஸ்தவத்துல நம்ம நெருப்பு விளக்கேற்றே அப்படி தொட்டு பார்த்தோம்னா சுடும், யாரும் தொட்டு பார்க்க மாட்டோம், சூடு சுடுறதுங்கிறதுக்காகவே. ஆனா ராமாயணத்துல சுடலை யாருக்கு அப்படின்னா, ஹனுமாருக்கு சுடலை. ஏன் அப்படின்னா ராமருக்காக எது வேணா மாறும், நம்மளுக்கெல்லாம் மாறாது. இன்னைக்கும் திருப்புல்லாணி சேதுக்கரையில பாறைகள் மிதந்துன்னு இருக்கு, எப்படி அப்படின்னா ராமருக்காக எது வேணா நடக்கும். அந்த பாறையெல்லாம் எடுத்துன்னு வந்து, இப்போ திருப்புல்லாணி சேதுக்கரையில நாம ஒரு பாறை எடுத்துன்னு வந்து இங்க ஒரு பெருசா டப்பை வச்சுட்டு அந்த ஜலத்துல அந்த பாறையை போட்டோம்னா அது மிதக்கும், லா ஆஃப் நேச்சர் மிதக்க கூடாது. ஆனா ராமருடைய பிரபாவத்தினால மிதக்கிறது, இன்னைக்கு வரைக்கும் மிதக்கிறது. ஆச்சரியமான சேத்துவை போடுறான் இவா எல்லாம் சேர்ந்துட்டு, சேத்து கட்டின்னு இருக்கா. இந்த வானராள்னா சேதுவை கட்டுறது வேலை நடக்கிறதே தவிர, அந்த வானராள் கோட்சியில ஒரு ஒரு பாகவதர் சேர்ந்துட்டு எக்ஸ்ட்ரா ஒரு வேலை பண்ணாராம். என்ன அப்படின்னா அணில் பாகவதர், அந்த அணில் பாகவதர் தானும் அந்த ராமகங்கிரியத்துல நாமளும் கலந்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணார் அப்படின்னா, அணிலால என்ன கல்லை கொடுத்து போட முடியுமா, பாறையை தூக்க முடியுமா, இவாள்லாம் இப்பேற்பட்ட வானராள்லாம் ஒரு பாறை ரெண்டு பாறையெல்லாம் பெருசு பெருசா தூக்கின் போய் போடுறாளே, நம்ம ஒன்றும் பண்ண முடியலையேன்னு, ஐயோ நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது, நம்ம ஆற்றுலயே இருக்கோம் அப்படின்னு இல்லையா. அந்த அணில் பாகவதர் என்ன பண்ணிட்டுன்னா, இவாள்லாம் கல் போடுறா நாம மண் அடிப்போம் அப்படின்னு சொல்லி, முதல்ல கையில அணில் கையே குட்டி கை, அந்த குட்டி கையில சமுத்திரத்து கரையில மண்ணு தானே இருக்கும், அந்த மண்ணெல்லாம் எடுத்து வந்து இந்த பாறைக்கு நடுவில் எல்லாம் போட்டுதான் பார்த்துதான், இவாள்லாம் இவ்வளவு மலையெல்லாம் தூக்கிட்டு வந்து போட்டுட்டு இருக்கா, நான் அந்த உடம்பு ரெண்டு கையால தான் போடுறோம், இன்னும் ஜாஸ்தி பண்ணணும்ன்றதுக்காக அந்த சமுத்திரத்திலே குதிச்சுதான் அந்த அணில், குதிச்சு உடம்பெல்லாம் நினைச்சிட்டு இந்த மண்ணில் போய் புரண்டுதான், நல்லா புரண்டு. அதை ஆழ்வார் சொல்றார், வால்மீகி ராமாயணத்துல இது இல்லை, ஆழ்வார் சொல்றச்சே, குரங்குகள் மலையை நோக்க குளித்து தாம் புரண்டித்து ஓடி தரங்கனீர் அடைக்கிற சலமிலா அணிலம் போலேன்னு சொல்லி மண்ணில் போய் பரண்டுது, பரண்டுது அந்த பாறைக்கு நடுவில் வந்து உடம்பு உலுக்கித்தான் மண்ணெல்லாம் குட்டிது, திருப்பி ஜலத்தை குளித்து இதே கையில முன்னிட்டு இருந்ததான் ராமர். இதை பார்க்க எல்லா வானராள் பண்ணிட்டு இருக்கா, அதெல்லாம் பார்க்காம பிரபு இந்த வான இந்த ஒரு அணில் கூட நம்மளுக்கு கைங்கரை பண்ணுறதேன்னு சொல்லி கையில் எடுத்துட்டு செல்லும், நீ பண்ண கைங்கரை எல்லாம் போறது கையெல்லாம் அமுக்கி விட்டாராம். எப்படி இந்த அணில கொஞ்சிட்டே இருக்கிறச்சாவே இந்த சேது முடிஞ்சிட்டான், இந்த சேது கரையான்றது, சேது கரை இன்னைக்கும் நாம போய் சேவிக்கலாம். இப்ப விஷயத்துக்கு வர, சேது ப்ராஜெக்ட் அப்படின்னு ஒரு கவர்மெண்ட் கொண்டு வந்துச்சு. என்ன அப்படின்னா, இந்தியா டு லங்கா, இந்த ராமேஸ்வரத்துலேருந்து நேரம் அப்படியே லங்கைக்கு போக முடியும், ஷிப்பில் போய் இந்த ட்ரேட் எல்லாம் பண்ணிக்கலாம், வியாபாரம் இதெல்லாம் பண்ணோம்னா இந்தியாவுக்கு பைசா ஜாஸ்தியாக வரும். இந்த ராமர் சேத்து இருந்ததுன்னா இப்படி சுத்திட்டு தான் நாம் போக வேண்டியதாக இருக்கும், அதனால நிறைய பெட்ரோல் வேஸ்ட் ஆகும், பெட்ரோல் டீசல் எது ஷிப்புக்கு என்ன யூஸ் பண்ணுறாலும் அந்த இதெல்லாம் நிறைய செலவு ஜாஸ்தியாகும். இந்த ராமர் பாலத்தை இடிச்சிட்டோம் அப்படின்னா நடுவுலையே இப்படியே போயிட்டு வந்துக்கலாம், எதிர் எதிர்க்க மூக்க சுற்றி காது சுற்றி மூக்க தொடுற மாதிரி இப்போ இருக்கு, இப்போ இருக்கிற சிட்டியில். அப்போ இந்த ராமர் பாலத்தை இடிச்சிட்டோம்னாக்க நம்மளுக்கு ஈஸியாக டிராவலுக்கு போயிட்டு வரலாம், நிறைய சம்பாதிக்கலாம், அந்நிய செலாவணிகள் நிறைய ஜாஸ்தியாகும் நம்ம கண்டிக்கு அப்படின்னு ஒரு கவர்மெண்ட், பேர்லாம் நான் சொல்ல மாட்டேன், அவள் பேர்லாம் எதுக்கு ராமாயணத்துக்கு நடுவில் சொல்லிட்டு அந்த கவர்மெண்ட் நினைச்சது இடிக்கலாம் அப்படின்னு சேது சமுத்திர ப்ராஜெக்ட் அப்படின்னு தெரிச்சா பேரங்கீரெல்லாம் வச்சு ஆரம்பிச்சுது. இதை அவன் ஒத்துக்கல, முதல்ல ராமர் பாலம் ராமர் கட்டினார் அப்படிங்கிறத நம்ம வேணா ஒத்துக்கிறோமே தவிர, அந்த ப்ராஜெக்ட் வர சமயத்தில் இதெல்லாம் சர்ச்சையாக்கணுங்கிறதுக்காக ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் படித்தாரா, எந்த இன்ஜினியரிங் காலேஜில் படித்தார், அது அண்ணா யூனிவர்சிட்டி கீழே வந்ததா இல்லை டீம்டு காலேஜா, எல்லாத்தையும் கேட்டார். ஒருத்தர் கேட்டார், அவளெல்லாம் பற்றி நினைக்க வேண்டியதாக இருக்குது ராமாயண உபன்யாசத்துக்கு நடுவில் பரவாயில்ல விஷயம் எல்லாரும் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொல்கிறேன், ராமர் இன்ஜினியரிங் காலேஜ் படித்தாரா அப்படின்லாம் கேள்வி கேட்டா. ஒரு விஷயம், இந்த சேது ப்ராஜெக்ட் எப்படி நின்றதுன்றத சொல்லிடுறாங்க, முதல்ல பிரேசில்லேருந்து சில மிஷின்ஸ் எல்லாம் கொண்டு வந்தாங்க, ஹைடெக் மிஷின்ஸ் எல்லாம் கொண்டு வந்து இந்த பாறையெல்லாம் குத்தி எடுப்போம் அப்படின்னு சொல்லி, ஆரம்ப சமயத்தில் இருக்கிற பாறையெல்லாம் முதல்ல குத்தி எடுத்துருவோம் அப்படின்னு யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக பண்ணோம். இதை அப்படி பண்ணுறச்சே இந்த பாறையை உடைக்கிறதுக்காக அந்த மிஷினை போட்டு கொத்தி இருக்காங்க, ஆனா அந்த மிஷின் எல்லாம் தூக்குநூறா உடஞ்சி திருப்பி இந்த இந்த ப்ராஜெக்ட் இப்படிதான் நின்று போச்சு. ஆக்சுவலி அப்புறம் கோர்ட்டுல போய் சுப்பிரமணிய சுவாமி அப்படின்னு ஒரு பெரியவர் அவர் கேஸ் போட்டு ஜெயிச்சார். அது வேற விஷயம். இங்க இவ என்ன கேட்டா, இன்ஜினியரிங் காலேஜ்ல படிச்சுதான் ராமர் கட்டினாரான்னு கேட்டான். இவன் 1000 இன்ஜினியரிங் காலேஜ் வச்சிருந்திருக்கான். இவன் பேர்ல புள்ள பேர்ல தம்பி பேர்ல வச்சிருந்திருக்கான். 1000 காலேஜ் வச்சிருந்திருக்கான். இவா இந்த இன்ஜினியரிங் காலேஜ் படித்தவாளால் ராமர் சேத்து பாலத்தை கட்டின மாதிரி இன்னொன்று கட்டுறது இருக்கட்டும், அதெல்லாம் கட்ட முடியாது. கட்டின சேத்து பாலத்தை உடைக்கிறதுக்கு துப்பு இல்லாத பயல்கள் இவங்கெல்லாம். இவங்களால இவனுங்க படித்த இன்ஜினியரிங் காலேஜிலேருந்து மிஷினை கொண்டு வந்து கூட ராமர் பாலத்தில் ஒரு கல்லில் கீரல் கூட போட முடியல. இந்த பயல்களால் இவனுங்க கேட்குறாங்க, ராமர் இன்ஜினியரிங் காலேஜில் படித்தாரா, சர்டிஃபிகேட்டை கொடு அப்படின்னு. அதுலேருந்து இவானோட ராமரோட பிரபாவம் என்னங்கிறது தெரியறது. இதுலேருந்து அந்த இந்த பிரேசிலேருந்து எடுத்து வந்த மிஷின்லாம் நைட்டோட நைட்டு ஐயோ நம்மளுக்கு தெரிஞ்ச அதிகமாக போயிடும் அப்படிங்கிறதுக்காக இப்படி வந்து கொத்தினோங்கிறது முதற்கொண்டு இந்த விஷயத்தெல்லாம் மொத்தமாக மறைச்சு அதெல்லாம் திருப்பி பிரேசிலுக்கே எடுத்து உடஞ்சது உடஞ்சு போனதை காயலாங்கடையில் போட்டதுனால பேரிச்சம்பழம் கிடச்சிருவோம், அது கூட இல்லை திருப்பி அவன் நாட்டுக்கே அனுப்பிச்சிருவோம் அப்படின்னு திருப்பி பிரேசிலுக்கே அனுப்பிச்சா அப்படிங்கிற விஷயம். இப்போ இந்த ராமர் பாலம் இந்த ராமசேது ப்ராஜெக்டை கோர்ட்டில் பேசச்சு நம்ம சைட்லேருந்து ப்ரூவ் பண்ண முடியும் இது ராமர் தான் கட்டியிருக்கார் அப்படின்றதுக்காக நாசாலேருந்து ரிப்போர்ட் கேட்டான் கோர்ட்டில். நாமெல்லாம் சொன்னால் ஐயோ நீங்கள்லாம் ராமாயணம் வாசிக்கிறவா, நீங்கள் ஏதாவது இஷ்டத்துக்கு ராமர் தான் கட்டினார் அவர் தான் கட்டினார்னு ஏதாவது அளந்து விடுவீங்களோ, அதெல்லாம் கோர்ட் நம்பாது. வேணா ஒத்துக்கிறோம் ராமாயணத்தில் ராமர் பாலம்னு ஒன்று வருது, அதை வேணா ஒத்துக்கிறோமே தவிர இது சயின்டிஃபிக்கலி ப்ரூவ் பண்ணால் தான் நாங்கள் ஒத்துப்போம் அப்படின்னு கோர்ட்டு சொல்லிடுச்சு. அதுக்கு நாசா கிட்டேருந்து ரிப்போர்ட் கேட்டார். நாசாங்கிறது நேஷனல் ஏரோநாட்டிக்ஸ் ஸ்பேஸ் ஃபுல் பேர் ஞாபகம் இல்லை, அந்த மாதிரி நாசான்னு பேர் இருக்கு. அதுலேருந்து ரிப்போர்ட் கேட்டிருந்தா அவ ஸ்பேஸ்லேருந்து ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சாங்க நாசாவை. அது மட்டும் இல்லாமல் அவ எழுதிருச்சு கன்க்ளூடிங் பாயிண்டாக அவன் எழுதினான், This is a man-made bridge. அப்படின்னு ஏன் அப்படின்னா லோகத்தில் இந்த மலையெல்லாம் இருக்கே இதெல்லாம் மனுஷனால் பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒன்று இந்த தீவு தான், தீவோட எக்ஸ்டென்ஷன் தான் இந்த ராம சேதுன்னு சில பேர் பிரச்சாரம் பண்ணான். ராமர்லாம் கட்டலை, இது ஒரு தீவு இதுவே இருந்தது அதுக்கப்புறம் தண்ணி கடியில் போயிடுச்சு அப்படின்னு. கிளியர் கட்டாக நாசாலேருந்து என்ன சொன்னான்னா, திஸ் இஸ் அ மேன்மேடு பிரிட்ஜ் அப்படின்னு. மனுஷாக தான் கட்டியிருக்கா, எப்போ கட்டியிருக்கான்னு அவன் ஒரு தேதி வேற சொல்கிறான், அது மேட்சாக இருந்த ராமாயண காலத்தோட. அந்த மாதிரி நாம் மட்டும் ஒரு 10 பேர் 100 பேர் சேர்ந்து இது ராமர் தான் கட்டினார்னு நம்மளோட பிலீஃப்னால சொன்ன விஷயம் கிடையாது இந்த ராம சேது அப்படிங்கிறது. வெள்ளக்காரன் சொன்னால் தான் எதாக இருந்தாலும் நம்ம ஒத்துப்போம். நம்ம ஆற்றுல பெரியவா சொல்லுவா வெள்ளைக்கில் போயிட்டு வந்தால் கைக்காலாம் அலம்பிடுவா அப்படின்னு நம்ம கேட்க மாட்டோம். ஒரு கொரோனா வந்தது, எவனை பார்த்தாலும் கையால குடிக்கலாம் அதை கொண்டு, டேய் இதெல்லாம் நீ பண்ணதே கிடையாது ஏடா அப்படின்னா, இல்லை கொரோனா கொரோனாங்கிற அந்த மாதிரி வெளியூர்காரன் ஒன்று சொன்னாதான் நம்மளுக்கெல்லாம், அதாவது அதான் சொல்லுவாளே அழகாக சொல்லுவா கம மனுஷா, சிரிக்க சிரிக்க பேசுவா பரத்தியார் அப்படிங்கிற மாதிரி பரத்தியார் சொன்னாதான் நம்மளுக்கு அது அந்த பாயிண்ட், ஆஹா அவானே சொல்லிட்டான் இவாளே சொல்லிட்டான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நம்ம ஆற்றுல நம்ம தாத்தா பாட்டி கதருவா காலில் இருப்பா கையில் இருப்பான்னு ஒருத்தன் கேட்டிருக்க மாட்டேன். இந்த கொரோனா வந்து ஒருத்தன் இந்த அதுக்காக நம்ம போட்டுக்கிறான் சானிடைசர் அப்படின்னு அதெல்லாம் போட்டுட்டு சர்வகாலமும் அலம்பிட்டே இருக்கான் தேய்ச்சிட்டே இருக்கான் கையை, அப்படி ஆக்கிடுச்சு கொரோனா அப்படிங்கிறது. அந்த மாதிரி நாசாக்காரன் சொன்னால் நம்ம நம்புகிறோம் இது மேன்மேடு பிரிட்ஜு தான் அப்படின்னு. அவன் அதில் வேற அந்த ரிசர்ச்சில் வேற சொல்கிறான், இந்த ஸ்டாண்ட் இந்த கல்லுங்கிறது ஒரு காலத்தில் வந்திருக்கு, அது அது ஒரு காலம், இந்த கல் மேலே படிஞ்சிருக்கிற மண்ணெல்லாம் ஒரு காலம் அப்படின்னு சொல்லி இந்த கல்லுக்கும் மண்ணுக்கும் இருக்கிற வித்தியாசத்தையே சொல்கிறான். மண் பின்னாடி வந்தது தான் ராமர் தான் போட்டார் இந்த ராமசேது அப்படின்னு ஆச்சரியமாக அந்த ராமசேது அமையிறது. நம்ம பேசிகிட்டு இருந்த நாளில் பெருமாள் சேதுவை பண்ணி நடக்க ஆரம்பித்தார். அந்த சேத்துல எப்பேற்பட்ட சேது அப்படின்னா, இந்த அன்றைக்கே சொன்ன திருப்பி சொல்லணும், ஏன்னா எல்லாரும் வந்திருக்காங்க நிறைய பேர். இந்த உலக வண்டர் இந்த வேர்ல்டு வண்டர் அப்படின்னு 7 விஷயம் சொல்கிற ஒரு சமாதி ஒன்று, இன்னொன்று வந்து ஒரு பெரிய செவுது இருக்கணும் சைனாவில், அது ஒன்று இந்த ஈஜிப்டில் ஒன்று இருக்குது முக்கோணமாக மண்ணிலேயே ஆனது அப்படின்னு சொல்லி, அதுவும் சமாதி மாதிரி தான் பிரமிட் அப்படிங்கிறா. இதெல்லாம் நேஷனல் வேர்ல்டு வண்டர் அப்படிங்கிறா. எதெல்லாம் இருக்கக்கூடாதோ உட்டா மெரினா பீச்சில் இருக்கிற சமாதியெல்லாம் கூட வேர்ல்டு வண்டர் ஆகிடும் போல, பைசா இருந்தால் இது வேணால் ஆகும். இந்த மாதிரி இந்த வேர்ல்டு வண்டர்னு 7 சொல்கிற அதில் இந்த முக்கியமாக இந்த டெல்லியில் ஒரு அதிசயம் இருக்குங்கிற, அது என்னென்னா தன்னோட பொண்டாட்டிக்கு தானே சமாதி கட்டணம், கொண்டுட்டு இத்தனைக்கும் கொண்டுட்டு சமாதி கட்டியிருக்கான். அவன் பேர்லாம் எதுக்கு நம்மளுக்கு இந்த சமயத்து பேர் ஞாபகம் வரணும்? ராமாயண ஸ்லோகம் ஞாபகம் வந்தாலும் புண்ணியம் உண்டு. இவன் பேர் ஞாபகம் வச்சுட்டு இவன் பேர் ஞாபகம் இல்லை சத்துன்னு ஞாபகம் வந்தாலும் சொல்ல மாட்டேன் என்னத்துக்கு சபையில் அவன் பேரெல்லாம் சொல்லிட்டு. அப்பேற்பட்டவன் கட்டினான். கட்டினது மட்டும் இல்லாம கட்டினவாளோட கை விரல்லாம் வெட்டினான். இந்த மாதிரி இந்த மாதிரி திருப்பி அவன் கட்டிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வெட்டினா அவன் கட்டின தாஜ்மஹால் அப்படின்னு பேரான் அதுக்கு. அதெல்லாம் இன்னைக்கு வேர்ல்டு வண்டர் அப்படின்னு இருக்கு. ஆனா அந்த ராம சேது அப்படின்னு இருக்கு, அது எதுக்கு கட்டினார் பெருமாள்னா ஒன்றும் இல்லை, அந்த அக்கறையில் தான் தங்கா மாமி இருக்கான். அவளை போய் பார்க்கறதுக்காக சமுத்திரத்தில் அப்பேற்பட்ட பால அமைச்சாரே பார்க்கணும். அன்றும் இன்றும் என்றும் அதுக்கு கம்பேர் பண்றதுக்கு கூட ஒரு விஷயம் கிடையாது. அந்த மாதிரி இதை சொல்லி இந்த மாதிரி எதுன்னு சொல்றதுக்கு கூட ராமசேதுன்னா அதுதான் ராமசேது தான், அது கம்பேரிசன் தான் பண்ணி ஒண்ணு ஒரு விஷயத்த சொல்லி சொல்லிட முடியாது. இது வேர்ல்டு வண்டர்லாம் கேட்கக்கூடாதுன்னு என்ன கேட்டா இந்த ஏழுல இன்னொன்னு சேர்த்து எட்டு ஆக்கிடலாம் வேர்ல்டு வண்டர்னு யாராவது சொன்னா ஒத்துக்கூடாது. ஏன்னா அப்புறம் அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்? இவனும் அவாத்து மாமிக்கு தான் கட்டினா வருவன், டெல்லியில கட்டினவனும். ஆனா அந்த மாமியை கொண்டுட்டு கட்டினான், கட்டினவாளோட கையை வெட்டினான், இதெல்லாம் பண்ணான். ஆனா ராமர் தனக்கு கட்டி முடிச்ச மாணராளுக்கெல்லாம் மாணராள்லாம் யுத்தத்துல நாளைக்கு செத்து போறான் நிறைய பேர். ஆனா அவாளெல்லாம் திருப்பி உயிரோடு மீட்டு வர ராம யுத்தத்துல ராமர் கைடு ஜீரோ லாஸ் நோ லாஸ்னு சொல்றாள் கிரிக்கெட்ல. அந்த மாதிரி ஒரு விக்கெட் போலயா ராமரோட சைட்ல இருந்து. எப்படி அப்படின்னா கடைசியில இந்திரன் வந்து கேட்கறான், இது நாளைக்கு வர கடை இன்னைக்கு ஆரம்பிச்சிட்டேங்கிறதுனால சொல்றேன். இந்திரன் வந்து கேட்கறான், இந்த மாதிரி உங்களுக்கு நான் என்ன கைங்கரியம் பண்ணட்டும் அப்படின்னு. யுத்த காலத்துல யுத்தம்லாம் முடிஞ்சிருச்சு, ராவணன்லாம் அதான் ஆயிடுச்சு. அப்புறம் இப்ப கேட்டச்சே ராமன் பெருமான் சொன்ன, எனக்கு ஒரு இன்பம் வேண்டாம், இந்த யுத்த காலத்துல உயிர் துறந்திருக்காளே இவ்வளவு வானரா அவளெல்லாம் எழுந்துக்க வச்சிருப்பா அப்படின்னு அவன் தூக்கி வாரி போட்டுது. இது எட்ட கண்ட்ரோலே இது, இந்த டிபார்ட்மெண்ட்டே என் இதுல வராது, எப்படி இதை நான் பண்றது அப்படின்னா நினைச்சிருந்தான். ராமருக்காக என்ன வேணாலும் நடக்கும் அப்படின்னு நினைச்சிருந்தான். எல்லா மாணவர்களும் எடுத்து உக்காந்துட்டான். உயிரோடைய போனா போனதுதான் அது தர்மம், அதுதான் வேதத்துல சொல்லியிருக்கு. போனான்னா திருப்பி அவாளெல்லாம் பறக்க முடியாது. ஆனா ராமருக்காக அவள திருப்பி ரெசரக்ட் ஆனா ஒருத்தரோட ரெசரக்ஷனை நாம விசேஷமா கொண்டாடிட்டு இருக்கோம். என்ன அப்படின்னா ஒருத்தர் போயிட்டாரா, ஏதோ ஒரு நாள் போனாரா, மூணு நாள்ல திருப்பி உயிர் தெழுந்த அப்படின்னு சொல்லி அதை ஃபங்க்ஷனாலாம் கொண்டாடி கவர்மெண்ட் ஹாலிடே வேற இருக்கு. அது வந்து ஒரு வெள்ளிக்கிழமை ஒரு சண்டே ஞாபகம். அந்த மாதிரி ஒருத்தர் போனார் திருப்பி மூணு நாள்ல எழுந்தார் அப்படிங்கிறார். ஒருத்தர் போனார் தானா எழுந்தார்ன்றது எப்படி உண்மையோ, ஒருத்தர் உழுந்தவர்கள் எல்லாரையும் எழுப்புறாருன்னா அதுவும் உண்மை. நீ அதை நம்புற மாதிரி நான் இதை நம்புறேன். யூனிட்டி இன் டைவர்சிட்டி அந்த மாதிரி அதுவும் இருந்துட்டு போட்டோம், இதுவும் இருந்துட்டு போட்டோம். இதை நீ பொய்ன்னு சொன்னா அதை நான் பொய்னு சொல்லுவேன். அந்த மாதிரி வானராள்லாம் எழுந்தா அப்படின்னா ராமனோட பிரபாவம் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். சேது அமைச்சர் சேதுவை பத்தி இன்னும் விஸ்தாரமா சொல்லணும், ஆனா சமயம் இல்லை. மேல யுத்தகாண்டம் ஆரம்பிக்கணும், நாளைக்கு மேல கதை ஆகணுங்கிறதுக்காக கம்மியா சொல்றேன். அப்ப ஏற்பட்ட சேதுவில் பெருமாள் தன்னோட திருவடியை வச்சு நடந்த அப்படின்னா எப்பேற்பட்ட மிஷின் கொண்டு வந்தாலும், இப்ப இன்னைக்கு சொல்றேன், எப்பேற்பட்ட இந்த நியூக்ளியர் வெப்பன் என்னோ சொல்றான் அதெல்லாம் வச்சாலும் ஒன்றும் ராம சேதுவை தகர்க்க முடியாது. அது மட்டும் இல்லாம இப்ப ரீசெண்டா ஒரு நியூஸ் என்னன்னா, நேஷனல் ஹெரிடேஜ் மான்யூமெண்ட் அப்படின்ற இதுல இந்தியாவில் இருக்கிற பாதுகாக்கப்பட வேண்டிய நாட்டின் சொத்து அப்படின்னு இருக்கக்கூடியதுல இந்த ராம சேதுவை சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்ல ஒரு பில்லை பாஸ் பண்ணியிருக்கான். சீக்கிரம் அயோத்தியா எப்படி கொண்டாட வேண்டிய விஷயமோ அதே மாதிரி ராம சேதுவும் நினைச்சு பார்க்க முடியுமா? யாரான கல்லை கொண்டு வந்து தண்ணியில போட்டா மிதக்கும் அப்படின்னு ஒருத்தனால ப்ரூவ் பண்ண முடியாது. அப்ப ஏற்பட்ட சமுத்திரத்துல பாலம் போட்டிருக்காருன்னா அது உலக அதிசயத்தெல்லாம் கடைசி எப்படியோ நிச்சயிருக்கு, அது வந்து கம்பேரே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டேன். அப்ப ஏற்பட்ட சேத்துல பெருமாள் கிளம்புற, கிளம்பி லங்கைக்கு வந்த சேத்துக்கு ஒரே யூஸ் தான், பெருமாள் திருப்பி ஒன் வே தான், அதுல ஒன் வே ரோடு மாதிரி போறதுக்கு மட்டும்தான். ரிட்டர்ன் வரதே அவர் புஷ்பகம் விமானத்துல மறந்து போப்பாரு. ஒரே ஒரு தரம் போறதுக்காக அப்ப ஏற்பட்ட சேத்து போட்டிருக்காரு அப்படின்னா எதுக்கு அப்படின்னா, இந்த பயில்கள் எல்லாம் பேசுவாங்க நாளைக்கு ராமர்னு ஒருத்தர் வந்தாரா அப்படிலாம் கிடையாது, அதெல்லாம் போய் இங்கேன்னு அவன் முன்னாடி இந்த நாசாரி போட்டு தூக்கின்னு போய் அடிக்கணும். அப்பவும் அதான் சொல்லுவான், நீங்க எல்லாம் பைசா கொடுத்து வாங்கிட்டேன் அப்படின்னு. இவாளுக்கு இவாளே இந்த யுனெஸ்கோ அவார்டுன்னு ஒருத்தருக்கு ஒருத்தன் கொடுத்துருந்தான். அதான் கொஞ்சம் ரொம்ப அரசியல் பேசுற மாதிரி ஆயிடும். ஆனா ராமாயணம் பேசுறது போய் தனக்கு தானே யுனெஸ்கோ அவார்டு கொடுத்துருந்தேன்னு ஒரு ஒருத்தர் போட்டுருந்தான். அப்புறம் யுனெஸ்கோ கூட்டு கால் பண்ணி கேட்டா நீங்க அப்படி கொடுத்தேன் ஒருத்தருக்கு, பெரியவர் பெரியவர் அவருக்கு அவரே சொல்லிக்கிறார். அவர் பேர்லாம் ஞாபகம் வருது ராமாயணத்துல, அவர் பேர்லாம் சொல்லல, அவர் பேரும் ராமன் தான், ராமசுவாமி. அவர் அவருக்கு யுனெஸ்கோ அவார்டு கொடுத்தாருன்னு சொல்லி அப்படியே பெருமை பீத்திட்டாங்க. என்னன்னு யுனெஸ்கோ நேரம் போய் போன் பண்ணி கேட்டு அப்படி கொடுத்ததே கிடையாது அவருக்கு, அவர் பேரே எங்களுக்கு தெரியாதுன்னுட்டான். அந்த மாதிரி இவாளுக்கு இவாளே கொடுத்துக்கிற டைட்டில் மாதிரி இல்லை. ராமருக்கு நாம சொல்லணும் ராம பிரபாவம் என்ன அப்படிங்கிறது இந்த ராமசேத்துலேயும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். லங்கைக்கு வந்த ராமசேத்துல தன்னோட திருவடிகளை பொதிச்சு வந்த உடனே இந்த வானர சமுத்திரத்தை பார்க்குற ராமன் தன்னோட மாளிகையிலிருந்து பார்க்கறச்சே இந்த சுவேலம்னு ஒரு பர்வதம், அந்த பர்வதத்துக்கு மேலே நின்று ராமர் பார்க்குறாரு லங்கை என்னென்ன இருக்கு, எந்தெந்த இடத்துல யார் யாரெல்லாம் இருக்கா, லங்கைங்கிறது எப்படி இருக்கு மொத்தமாக ஓவர் வியூன்னு சொல்லுவான். அந்த ஓவர் வியூவை பார்க்குற ராமர் பார்த்து முடிச்சுட்டே இருக்கச்சே பக்கத்தில் சுக்ரீவன் லக்ஷ்மணன் ஹனுமார் எல்லாம் நின்றுருக்கா. ராவணனும் பார்க்குறான், என்னடா இவ்வளோ பெரிய கும்பல் வந்திருக்கு, இவாளெல்லாம் எப்படி நாம் பார்க்க பிடிக்க போகிறோம், என்னென்ன பண்ண போகிறோம், இதுக்கெல்லாம் நாம் ரெடியாகணுமேன்னு சொல்லி அவனோட மினிஸ்டர்ஸ் ரெண்டு பேர் சுகன் சாரணன் ரெண்டு பேர் அவளை வீவு பார்க்க அனுப்புகிறான். அங்கே போய் அந்த கேம்பில் போய் என்னென்ன எத்தனை வானராள் வந்திருக்கா, அவளுக்கெல்லாம் என்ன பலம், இதெல்லாம் தெரிஞ்சுட்டு வாப்பா அப்படின்னு சொல்லி அவளும் குரங்கு வேஷத்துலேயே வராங்க. வந்த உடனே மாட்டிக்கிறான், சாதாரண குரங்கு எப்படி இருக்குமோ இவள் வந்து ஆர்டிஃபிஷியல் குரங்கு, அது மாதிரி மாட்டிக்கிறான். மாட்டிட்ட உடனே அவளை போட்டு தர்ம அடி அடிக்கிறான் அந்த வானராள்லாம் சேர்ந்து. ராமர்கிட்ட அழைச்சிட்டு போகிற அழைச்சிட்டு போனாங்கன்னா ராமர் சொல்ல அவ்வளோ அடிக்காதீங்கப்பா, அடிக்காதீங்கோ, அடிக்கிறது நிறுத்துங்கோ, இப்போ எதுக்கு வந்திருக்கா அப்படின்னா, இல்லை வேவு பார்க்கறது வந்திருக்கா, நம்ம சைன்யெல்லாம் என்ன பலம், அதெல்லாம் பார்க்கறதுக்காக வந்திருக்கா அப்படின்னு சொன்னான். சொன்ன உடனே ராமர் சொன்னார், சுற்றி காட்டுங்கப்பா நம்ம சைன்யம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம், மொத்தத்தையும் சுற்றி காட்டுங்கன்னா. இத்தனை நாளை தர்ம அடி அடித்த வானராள்லாம் இப்போ கையை கட்டிட்டு, சுவாமி இங்கே வாங்கோ, இந்த இந்த இடத்துல பார்த்தேலா, எல்லாம் எல்லையும் பார்த்துடலா அப்படின்லாம் கேட்டு ஒரே உபசாரணம் அந்த ரெண்டு வானராளுக்கு, அந்த ரெண்டு சுகசாரணாளுக்கு. பார்த்தா பார்த்தவனுக்கப்புறம் அப்போயே நினச்சாலாம், நம்ம இங்கே பசாமல் கட்சி மாறிடலாமா, இங்கே ராமர்கிட்டே வந்துடலாமா அப்படின்னு நினச்சாலாம். நினச்சிட்டு திருப்பி சொல்லியாருமே போய் ராவணன் கிட்ட சொல்லணும்னு கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு ராமர்கிட்ட கிளம்புறோம்னு சொல்லிட்டு கிளம்பினான். கிளம்பி ராவணன் கிட்ட போய் சொன்னான், அதோ நிற்கிறாரே அவர் தான் ராமன் பேரான், சக்கரவர்த்தி தசரதரோட வாக்கியத்தை பரிபாலனம் பண்ணுறதுக்காக காட்டு வந்திருக்கார், அவர் பக்கத்தில் நிற்கிறது அவரோட தம்பி லக்ஷ்மணன், இந்த பக்கம் நிற்கிறது உங்கள் தம்பி அப்படிங்கிற சொன்னாலாம். சொல்லி உங்கள் ராமர்கிட்டயே சரணாகிட்டே கிடக்கிறான். வீஷணனுக்கு ராமர் சமுத்திர கரையிலேயே பட்டாபிஷேகம் பண்ணிட்டாராம், என்னென்னா நந்திக்கு இனிமேல் நீந்தா ராஜான்னு சொல்லி தலையில் ஒரு டம்ளர் சமுத்திர ஜலத்தை பற்றி பட்டாபிஷேகம் பண்ணிட்டாராம். அப்போ சொன்னாராம், லங்கைக்கு அவர் பட்டாபிஷேகம் பண்ணிட்டார், இனிமேல் லங்கைக்கு அவர் தான் ராஜான்னு ராமர் பண்ணிட்டாராம் அப்படின்னோடனே ராவணனுக்கு பயங்கர கோபம் வந்தது. நீங்கள் எல்லாம் கிளப்புங்கடா, என்ன ராமதம் ஸ்தோத்திரம் பண்ணுறீங்களா, இங்கே வந்து பைதா அந்த வாங்கிட்டீங்களான்னு கிளப்பி விட்டான். விட்ட உடனே ராவணன் தனியாக நின்று பார்த்துட்டுருக்கான். சுக்ரீவன் ராமர் பக்கத்தில் நிற்கிறான்னு சொன்னோம், அவன் வந்தான். அவன் ஒரே பக்கத்துலேயே நின்று ராமர் பக்கத்துலேயே நின்றுட்டே இருக்கான், நின்றுட்டே ஜெய் சீதாராம் அப்படின்னு சொல்லி குதிச்சானா, குதிச்சு ராவணன் ஆற்றுக்கு வந்துட்டான். வந்த உடனே சண்டை, ரெண்டு பேருக்கும் பயங்கரமான சண்டை, பரஸ்பரம் சேத விதிகாத்திரம், குத்து சண்டை மல்யுத்த சண்டை, ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறாளாம். சுக்ரீவன் கடைசியாக ஓங்கி ஒரு குத்து விட்டான் ராவணனோட மாரில். ராவணனோட மாரில் வாரணம் முருதமாக இருக்கும்னா ஐராவதத்தோட தந்தம், ஐராவதத்தை ஒரு வாட்டி ஐராவதன்ற யானை இந்திரனோடது, அந்த யானையோட தந்தம் ராவணனோட மாரில் குத்திட்டான். குத்திட்டு யானையோட அந்த துதிக்கையிலேருந்தே கழுந்து வந்துட்டான், ராவணனோட மாரிலேயே ஒட்டிட்டுருந்தான். அதை ராவணன் பார்த்தான், ஆஹா இது நம்ம வீர தழுத்து, இது இந்த இந்த யானை தந்தத்தெல்லாம் எடுக்க வேண்டாம், பத்தரை கூட்டானா, பத்தரை கூட்டி நீங்கள் இதை எப்படியே ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி ஏதாவது நம்ம கோல்டு கிட்ட எல்லாம் தரேன், அதை வச்சு எனக்கு அடித்து கொடுத்துரு அப்படின்னானா, அப்படியே வச்சுருப்பானா, அந்த அதை வச்சு குத்தினானா அந்த அந்த யானையோட தந்தம் உடஞ்சி வந்துருந்தான். அப்போனா எவ்வளோ பவராக சுக்ரீவன் குத்திருக்கான்றது தெரியறது. குத்திட்டு ராவணனுடைய அந்த கிரீடத்தை எடுத்துகிட்டு வந்து ராமர் பக்கத்தில் நின்று இருந்தாங்க கிரீடம்னானா, என்னப்பா பண்ணுறேன் அப்படின்னா, இப்படிலாம் போகக்கூடாது, நீ என்னோ இஷ்டத்துக்கு கிளம்பிட்டுருக்கியே, உனக்கு ஒன்று ஆச்சுன்னா எனக்கு சீத்தை கிடச்சி என்ன பிரயோஜனம், வைகிஞ்சித் சமாபன்னே கிங்கார்த்தம் சீதையாம பரதேர மகாபாகோ லக்ஷ்மணேன யதீயசா சத்ருக்னேன சத்ருக்னா சசிதீரேன வாபுனா, உன் உடம்புல கொஞ்சம் காயப்பட்டாலும் சீதையை திருப்பி அடைஞ்சு நான் என்னப்பா பண்ண போகிறேன், இல்லை லக்ஷ்மணனுக்கு தான் லக்ஷ்மணன் வச்சுட்டு நான் என்ன பண்ண போகிறேன், பரதனை வச்சுட்டு என்ன பண்ண போகிறேன், இல்லை நானே உயிரோடு இருந்து தான் எனக்கு என்ன லாபம், அதனால் உனக்கு அப்படிலாம் ஆகக்கூடாது அப்படின்னு ஒன்று சுக்ரீவன் சொன்னான். இல்லை இல்லை, ரெண்டு காரணம் நான் போய் சண்டை போட்டதுக்கு, ஒன்று நான் ராம துரோகி டெரரிஸ்ட், டெரரிஸ்ட்னா என்னால் பார்த்துட்டு இருக்க முடியும், ஏன்னா நான் ராம பக்தன், என்னால் டெரரிஸ்டெல்லாம் ஆதரிக்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் லங்கையோட ராஜா விபீஷணன் இங்கே இருக்க, அவன் தொப்பி போட்டுருக்கான், எப்படி அவன் போட்டுக்கலான்னு சொல்லி அதை எடுத்துன்னு தான் நீங்களே உங்கள் கையால் விபீஷணன் தலையில் வைக்கணும் அப்படின்னு சொல்லி சுக்ரீவன் இந்த மணிமகுடத்தை எடுத்து ராமர் கிட்ட கொடுக்குறான். கொடுத்த உடனே ராமர் விபீஷணனுக்கு வைக்கிறார். வச்ச உடனே இந்த சமயம் ராவணனுக்கு ஒரு கிரிமினலான ஒரு ஐடியா தோணிது. என்ன அப்படின்னா, ராமரோட தலை மாதிரியே மேஜிக்னால பண்ணி தலையை மட்டும் அறுத்து இந்த தலையை மட்டும் மேஜிக்னால வர வித்யுத் கிட் பண்ணு அப்படின்னு ஒருத்தன் இருக்கான் ராவணன் சபையில். அந்த மேஜிக் வேலையெல்லாம் பண்ணுவான். அவங்ககிட்ட சொல்லி ராமர் தலையை எடுத்துட்டு வான்னு சொல்லி ஒரு தட்டில் வச்சு துணியை போத்தி எடுத்துன்னு போறான் சீதை கிட்ட காமிக்கிறதுக்கு. இப்படி சீதை கிட்ட திறந்து காட்டுறான். நம்மளை உச்சி உச்சிக்கிற மாதிரி சீதைக்கு எப்படி இருந்துருமோ அப்போ, அவளுக்கு அதில் மேஜிக்கா இல்லையானா தெரியாது. எடுத்துட்டு போய் காமிக்கிறான், பாரு ராமன் நான் கொண்டுட்டேன், எல்லாரும் தூங்கிட்டு இருந்த ராமன் அவளை கழுத்து அறுத்துட்டேன், நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி அதுல ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், அதுல ஒரு சந்தோஷம் அவனுக்கு என்ன, அதை போய் பண்றான். பண்ண உடனே சீதை ஓனாடு, அவளுக்கு தெரியாது மேஜிக்கா இல்லையான்றதுலாம். பேசிட்டே இருக்கச்சே அவன் ஒன் ஆஃப் தி மினிஸ்டர் வந்தான். என்ன ராஜா இந்த நாளில் எங்க போய் பேசிட்டீங்க, ராமன் சேர்ந்தவாள்லாம் லங்கையோட வாசல் எல்லாம் வந்து சூழ்ந்துட்டா, நாம என்ன போய் பண்ணணும்ன்றது யோசிக்காம இவளோட போய் பேசிட்டு இருக்கீங்களே. சொன்ன உடனே இவன் கிளம்பினா, கொஞ்ச நாளில் அந்த மாயாஜால தலையும் மேஜிக் தலையும் காணாம போயிடுச்சு. சீதைக்கு அப்பதான் புரிஞ்சுதான் ஏதோ மேஜிக் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லி திருஜக்க சொல்றான். இதெல்லாம் நம்பாதமா, என்ன வேணா பண்ணுவான் ராவணன் உன்னை அடையிறதுக்காக, அதனால நீ இதுக்கெல்லாம் நம்பாத, ராமன் கிட்டவே போக முடியாது, அத்தனை வானரால் இருக்கா அப்படின்னு. இல்ல முதல்ல ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் நான், ராமர் லங்கைக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் வந்திருக்கேங்கிறத சில ஆத்து மாமாலாம் ஆபீஸ்லேருந்து வந்தான்னா ஆத்து வாசல இருந்து நான் அடிப்பான் நீ மீன் அடிச்சுனா தான் வந்துட்டான்னு அர்த்தமா, கதவு கீதை திறக்கமா நீ அதெல்லாம் பண்ணி வைப்பாங்கிறதுக்காக. ராவணன் கிட்ட தான் வந்திருக்கேங்கிறது தெரியறதுக்காக என்ன பண்ண முடியும் அப்படின்னா, ராமரோட வில்ல டங்குன்னு அந்த டங்காரத்தை பண்ணாராம். லங்கையே நடுக்கிதான் கட்டுரட்ட தடவை டங்குறது சட்டுல கட்டோர காரணம் கா அப்படின்னு தேசிகன் சொல்லாருந்த. வானரெல்லாம் சூழ்ந்துட்டா வாங்க ஆலோசனைக்கு வாங்க, ராவணன் ஆக்சிடென்ட் போறான். ஆக்சிடென்ட் போனோடனே ராமர் ஃபைனல் வார்னிங், ஃபைனல் டைம், ஒன்று ஒரு தூது அனுப்புவோம்னு சொல்லி அங்கதன் தூது அனுப்புற. அங்கதன் திடீர்னு சபை நடந்துருக்கு, ராவணன் சபை நடந்துருக்கு, திடீர்னு ஒரு வானரன் வந்து நிற்கிறான். ஏற்கனவே அவனுக்கு பயம், வானரன் வந்து சபையில் நின்னாலே ஏடாகுமா லங்கைக்கு எதாவது ஆகும்னு சொல்லி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கான் ஹனுமார் கிட்ட. ஆனால் இந்த வானரன் கொஞ்சம் எங்கே இருக்கானே, எனக்கு செலவாக இருக்கானே, யார் இருக்கான் அப்படின்னு கேட்ட உடனே அங்கதன் கேட்கறான், யார் நீ அப்படின்னா, நான் அங்கதன் அப்படின்னா. அங்கதன் கேட்டா நீ எந்த, நீ யாருன்னு ராவணன் அப்படின்னா, ராவணன் எந்த ராவணன் அப்படின்னு கேட்டான் அங்கதன். ராவணன்ல ஒரு ராவணன் தான், என்ன எத்தனை எந்த ராவணன் நீ கேட்கறியப்பா இல்ல அங்கதன் சொல்ல ஆரம்பிச்சான். இல்ல சின்ன வயசுல நான் ஒரு ராவணன் பார்த்திருக்கேன், யார் அப்படின்னா ராவணன் வாலியை எப்படியான அடிக்கணும்ன்றதுக்காக வாலி சந்தியாவரம் பண்ணிட்டு இருந்தான் சமுத்திர கரையில. இவனை எதான பண்ணணுன்றதுக்காக ராவணன் தன்னோட 20 கையால இப்படி இப்படி பின்னாடியிலேருந்து போய் அடிப்போம்னு சொல்லி பின்னாடி வழியா போனானா, போய் கையை ஊட்டி இவனை பிடிச்சி நசுக்கிடுவோம் அப்படின்னு போனானா. வாலி பார்த்தான் இப்படி கையை கூப்பி சந்தானம் பண்ணிட்டு நிச்சயம் கையை நடுவில் விட்டோனே இப்படி பிடிச்சிட்டானா, 20 கையை பிடிச்சிட்டு அழுத்திட்டானா. அழுத்தினது மட்டும் இல்லாம வாலிக்கு பெரிய வாலு, நீளமான வாலு, அந்த வாலை வச்சு ராவணன் மொத்தத்தையும் சுத்திட்டானா, சுத்தி வச்சுட்டு சந்தியாகரமாக பார்த்து எல்லாம் பண்றாங்க. அன்னைக்கு பார்த்து வேணும்னே யதேஷ்டமா சந்தியாகரம் 10 நிமிஷம் பண்றவன் அரை மணி நேரமா பண்ணிட்டு இருக்காங்க. வேணும்னே இவங்க நேரம் அனுபவிக்கிட்டோம் அப்படிலாம் பண்ணி குதிச்சு குதிச்சு போறான். குதிக்கிறச்சேவே ராவணன் நினைச்சான், ஐயோ மலை மேலாம் போறோம், எத்தனை தலை உடைய போறதுன்னு தெரியாது, புத்தூர் கட்டு வேற நம்ம டாக்டர் லீவு போட்டு போயிருக்காரு அப்படின்லாம் நினைச்சானா. கிஷ்கின் தூக்கின்னு போயிட்டான் ராவணன் வாலி தூக்கிட்டு போயிட்டு அங்கதன் கிட்ட சொன்னான். அங்கதன் அப்போ குழந்தை தொட்டில இருக்கிற குழந்தை, அந்த குழந்தை நான் உனக்கு நீங்க என்ன வாங்கி வந்திருக்கேன் தெரியுமாடா, பம்பரம் வாங்கி வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி ராவணன் தன்னோட வாழால டன்னு அடிச்சான். அது அப்படியே 10 தலையை திருக்கிறதுக்கு சுத்திட்டான் ராவணனுக்கு. இந்த பம்பரம் விடுறதுக்கு ஒரு நேக்கு வேணும், அது எல்லாராலையும் குட்டாது, சரியா சுத்தாது. வாலி ஒன்று எக்ஸ்பர்ட் பண்ணா விளையாடி இருக்கான் போல சின்ன வயசுல பம்பரம் கோலி எல்லாம். அந்த பம்பரம் மாதிரி சுத்தி ராவணன் உட்காந்து ராவணன் சுத்தனான். அப்படி ஒரு ராவணனை சுத்தி நான் பார்த்திருக்கேன், அந்த ராவணன் தான் நீயான்னு கேட்டான் அங்கன. கேட்ட உடனே வாலி ராவணனுக்கு பயங்கர கோவம் வந்தது. ஆனா கோவம் வந்து சட்டுக்கு காமிச்சிக்க முடியல ராவணனால. வாலிமுள்ளையா பண்ணி வாலிமுனாலும் எவ்வளவு ஃப்ரெண்ட்ஸும் தெரியுமா அப்படின்னு அளக்கிறான் அங்கன் கிட்டே கதை. நீ என் பட்சத்துல என் கோட்டையில இருக்க வேண்டிய ஆடு பாணி, இது நீ போய் ராமர் கிட்ட இருக்கியே, சுக்ரீவன் சரியான பிராடுவா, உங்க ராமரோட சேர்ந்துட்டு அண்ணாவையே கொண்டுட்டான் பாரு, அவனோட நீ சேராத, என்கிட்ட வந்துருக்கீ அப்படின்னா நான் உன்னையும் நம்ப மாட்டேன், சுக்ரீவனையும் நம்ப மாட்டேன். எங்க அப்பா சாகர காலத்துல என் கையை பிடிச்சி ராமர் கையில கொடுத்து ராமர் தான் என்னை பார்த்து பேர் எப்பேற்பட்டவா வந்து உன்னை கெடுத்தாலும் நீ மிஸ்மரைஸ் ஆகாத, என்னதான் பைசா கொடுத்தாலும் அந்த கட்சிக்கு போய் ஓட்டு போடாதன்னு சொல்லியிருக்க. அதனால நான் உன்னையும் நம்ப மாட்டேன், எங்க சித்தப்பா சுக்ரீவனையும் நம்ப மாட்டேன்னு சொல்லிட்டான். சொன்ன உடனே பார்த்தான் முன்னாடியான நல்லவன்னு ஒருத்தர் இருந்தான் ராவண சபையில விபீஷணன். இவன் வந்து ராவணன் இப்ப அது கூட கிடையாது, ராவணன் இந்த குரங்க கொல்லுங்கடா அப்படின்ட்டான். கொண்ட உடனே சொன்ன உடனே நாலு குண்டர்கள் வந்தாலும் பவுன்சர்ஸ் இப்ப சொல்றோமே, அந்த மாதிரி நல்ல ஆயுள் மசாஜ் எல்லாம் பண்ணிட்டு இங்க பழவடன் வந்து நிக்கிறான். நாலு மொட்டை பெரிய ஏழு அடிக்கு நிக்கிறான். அவன் வந்து இந்த அங்கதான அப்பா அப்பாவுக்கு பண்ண மாதிரியே இப்படி பின்னாடி குடிமோன்னு சொல்லி இவனும் அப்பாவுக்கு பிறந்த புள்ள தப்புமான இவன் அப்படி நசிக்கிட்டான். நசிக்கிட்டு மேல பறந்தானா, பறந்து நாலு பேரையும் விட்டானா, தொக்கு டொக்குன்னு நாலு மொட்டையும் கீழே வந்து மண்டை உடஞ்சுதான். அது மட்டும் இல்லாம மேல போய் ராவணனோட விமானத்தை உனக்கு எல்லாம் கிடா விமானம் வேற கேடு உனக்கு அப்படின்னு சொல்லி இடது காலில் அந்த விமானத்தை உடச்சிட்டு ராமர் கிட்ட வந்து சொன்னானா, சுவாமி நீங்க வந்து எப்ப பாருங்க எப்பயுமே இந்த வெண்புறா மாதிரி சாந்தமாவே இருக்கலாம், சண்டை வேண்டாம் சண்டை வேண்டாம் நினைக்காதீங்க. எவ்வளோ நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்து சண்டை வேண்டாம்னு போறோமோ அவன் எதிர்றான் மேலே வேலைக்கு ஆகாது. அதனால நீங்க சண்டை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி அங்கதன் ராமர்கிட்ட சொல்றான், நாளையிலிருந்து யுத்தகாண்டம், நாளைக்கு நாளையிலிருந்து இல்லை நாளைக்கு யுத்தகாண்டம், யுத்தத்தில் ஜெயிச்சுட்டு பெருமாள் விஜயராகவனா ஜெயராமனா சீதையை திருப்பி அடைய போறார், அடைஞ்சு பட்டாபிஷேகம் போய் பண்ணிக்க போறாருன்னு சுபமான ராமாயண உபன்யாசம் நாளைக்கு முடியறது. அதனால் நாளைக்கு எல்லாரும் வந்து இருந்து கதா சிரவணத்தை பண்ணி இத்தனை நாள் வரதுனால பரவாயில்ல, நாளைக்கு பட்டாபிஷேகத்துக்கு வந்தா மொத்த ராமாயணத்தையும் கேட்ட பலன் அப்படியான எல்லாரும் வரணும்னு கேட்டுக்கிறேன். ஜானகீகாந்த ஸ்மரணம் ஆஞ்சநேய சுவாமிக்கு விதார்த்திக சிம்ஹாய கல்யாண பிரசாரணே சிவதே வெங்கடேசாய வேதாந்த பிரவேம விசத்யா வித்யானாம் நிகிரபதி வியாழகுலா சுபா சுபாவித்யானாம் சரசவிதா பத்மசவிதா பிரமாணம் பாஷ்யஸ்ய பிரபதகலா தனஜலதி கரோதுக்ஷேமண்ண கவிகசக கண்டீரவ குரு.